தேசிக தியானம். வினைகால் உமக்கு நீ வேறோர் இடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் பகை இங்கு அரிது கண்டீர். ஏனெனில் ராமாசமுனியின் உரை சேரும் தூப்பொல் புனிதர் என் புந்தி திகழ்ந்து பொருந்தினரே. வினைகள் உமக்கினி வேறோர் இடம் தேட வேண்டும். எனச்சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இருது கண்டீர். வகை இங்கு அறிது கண்டீர். ஹே பாப புண்ணியங்களே, சுகிருத துஷ்கிருதங்களே, பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா என்பதான அந்த கர்மாவை பார்த்து சாதிக்கிறாராம். என்னுடைய இந்த பாப கர்மாக்களே இணைச்சினமே வி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். முன்னெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பாப புண்ணியங்களோட தாரதமியத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவு தூரம் என்ன சிக்ஷிக்க வேண்டுமோ அப்படிலாம் சிக்ஷித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு அந்த சினம் வந்து கோபம் வந்து எவ்வளவு தூரம் என்னை சிக்ஷிக்க வேண்டுமோ சிக்ஷித்துக் கொண்டு உங்கள் ராஜ்யத்தை நடத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். இப்ப அரிது அப்படிங்கிறாலாம் இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப இந்த க்ஷணத்துல உங்களுக்கு என்னாச்சு சுவாமி அப்படின்னா, ஏனெனில் ராமாசமுனியின் உரை சேரும் தோப்புல் புனிதர். பகத் பாஷ்யக்காரரோட ஸ்ரீஸ்ருதியோட அர்த்தங்களோட மனசுல தியானம் பண்ணிட்டு அதையே உஜ்ஜீவித்து கொண்டு தியானமும் பண்ணிண்டு கானமும் பண்ணிண்டு உஜ்ஜீவித்துக் கொண்டிருக்கும் எம் சுவாமி தேசிகன் அப்படி மிக்க புகழ் பெற்ற புனிதர் என் புந்தி திகழ்ந்து பொருந்தினரே. என் புத்தியில இப்ப அவருடைய அந்த நாமாக்கள் சுவாமி தேசிகனோட விருத்தாந்தங்கள் அவருடைய அந்த புகழ் அதெல்லாம் என்னோட மனசுல தியானத்துல வந்துடுத்து. அதனால இனிமேல் என்னை வேறோர் இடம் தேட வேண்டும். நீங்கள் என்னை இனிமேல் சிதைக்க முடியாது ஹே வினைகால் பாபவினைகால் அப்படின்னு அந்த பிராரதகம்மாவும் சஞ்சிதகம்மாவும் பார்த்து சுவாமி சாதிக்கிறாராம். அந்த மாதிரி எம்பெருமான் இங்க திருப்பாவையிலையும் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசத்திலையும் எம்பெருமான பகவத் தியானம் வேண்டும், பாகவத தியானம் வேண்டும், பாகவதாவச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, எம்பெருமான் நாமத்தை பஜிக்க வேண்டும் பஜிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பாசத்திலையும் சொல்லிட்டு வர அந்த கோதை வளர்த்த கிளி கிளி என்ன பேசும் அப்படின்னா, திருப்பி சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளைங்கிறா இல்லையா, அது மாதிரி சுவாமி தேசிகனும் அதையே திருப்பி திருப்பி சொல்றாங்களாம். என்னன்னா, கேசவனை பாடும் நீ கேட்டு கிடத்தையோ தேசமுடையா இப்படின்னு சொன்னா இல்லையா, அது மாதிரி அப்படி எம்பெருமான தியானம் பண்ணுங்கோ தானே எல்லாம் போகிடும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டுதான சுவாமி தேசிகனோட விருத்தாந்தத்தை நீங்க மனசுல பஜனம் பண்ணுங்கோ. எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்க வேண்டாம், எம்பெருமான்கிட்ட சரணாகுதி கூட பண்ண வேண்டாம். அப்படி சுவாமி திருவடிவாரத்துல அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னு சுவாமி தேசிகன மனசுல தியானம் பண்ணிட்டேன் அப்படின்னா, இத்தனை வினைகளும் தானே தனக்கு வேறொரு இடம் தேட வேண்டும் ஓடி பெறுமாம். அத்தகையதொரு புனிதர் என் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாராம். நீலாதுங்கஸ்தனகர தடி சுத்த முத்போய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சித சிரத் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜ நிகழதின் யா பலாக்கிருத்தபுந்தேம் பூதாதஸ்மி நமயுதம் பூமையே வாஸ்து பூயக அன்னமயல் புதுமையாண்டால் அரங்கற்கு பண்ணு தெருப்பாவை பல்வதியம் இசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலை சொல்லு சொடி கொடுத்த சொடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல் வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதை என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கீழ்வானவல் நின்று ஸ்ரீ வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்கல்ல பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப்பலந்தானே மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின்றி ஆராய்ந்து அருளையலோரம் பாவாயின்னு நேற்றைக்கு இந்த பாசுரத்தோட ரசார்த்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணோம். அந்த பாசுரத்துக்குன்னு ரசார்த்தம் சுவாபதேசம் சுவாபதேசம் சொல்றா இல்லையா, அந்த ரீதியில கீழ்வானம் வெள்ளன்று ரமே சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் அப்படி எருமை என்ன பண்றது அப்படின்னா கீழ்வானம் வெள்ளென்று இந்த சம்சார சாகரம் சம்சாரம் என்பதான ஒரு விருஷத்தை சொல்றாலாம். இங்க அந்த சம்சாரங்கிற விருஷத்துல ரெண்டு கனிகள் உள்ளன அப்படின்னு என்ன அப்படின்னா எம்பெருமானிடம் பக்தி பாகவதோத்தமர்களிடம் சேர்ந்து தாசிய சுபாவத்தோடு கைங்கரிய ஸ்ரீயை பிரார்த்திக்கணும் என்பதாக இப்படி இரண்டு கனிகள் இந்த சம்சாரங்கிற விஷ விருட்சன்னே சொல்றாலும் அந்த விஷ விருஷத்துல இருக்கு. ஆனா வசத்தியான கனிகள் இருக்கு. அந்த கனிகளை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலம் இத மாதிரி ஆலம் நெடிந்துயர்ந்த பெரிய மரம் ஆலமரம். ஆனா அதோட விரைய பாருங்கோ இத்தினோண்டுதான் பழமே இவ்வளவுதான் இருக்கும். இந்த பழத்துல நூத்துக்கணக்கான விரைகள் இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான பகவத் தியானம் இப்படி சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்கிறத அப்படி நீரூற்றி வளர்த்தோம்னா ஆலமரம் போல பறந்து அப்படி விரிந்திருமான். பகவத் தியானம் ஏற்பட ஏற்பட ஏற்பட ஏற்பட ஏற்பட ஆச்சாரியன் என்பதான அந்த வேரானது என்ன பண்றது நமக்கு சார தமமானது அவைகள்லாம் உறிஞ்சி இந்த ஆத்மா சேதனர்கள்ங்கிற ஸ்டெம் இருக்கு இல்லையா இந்த விருஷத்தோட நடு இது அந்த நடு இதுல ஊட்டி கொடுக்கறது தான் நன்னா இருங்கோ நன்னா இருங்கோ இதான் சம்பிரதாயம் இதான் சம்பிரதாயம் இதான் சம்பிரதாயம்னு ஊட்டி கொடுக்கறது. அதனால என்ன ஆகுது இந்த ஆலமரம் பல்கி பெருகி அப்புறம் பல கிளைகளா நின்னு இருக்கு. இத்தனை சேதனர்களும் அந்த ஆசாரியன் என்பதான அந்த வேறு ஆணி வேர்னு சொல்லுவார். அந்த ஆணி வேர் தான் ஆச்சாரியனோட ஒரு சுரூபம். அந்த ஆச்சாரியன் சம்பிரதாயத்தில் இருக்கிற இந்த வேத சாகரம் சொல்ற இல்லையா இந்த பூமண்டலம் முழுதும் வேதம் எடுத்துக்கொண்டோமானால் அது இருக்கும் ரசார்த்தங்களை அப்படி கிரகித்து கொண்டு நமக்கு கொடுக்கறது. இந்த பூமி ஃபுல்லும் நம்ம வாழணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. பூமியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டி தோண்டி ஒவ்வொரு சத்தம் நம்ம எடுக்கணும். ஆனா அந்த வேர் என்ன பண்றது அந்த இடத்துல இருந்து தீட்டத்தை கிரகிக்கிறது சத்துக்களை கிரகிக்கிறது ரெண்டும் கலந்து நமக்கு கொடுக்கறது. அந்த எம்பெருமான்கிற அந்த நீர் நீராட்டம் எம்பெருமானோட பகவத் குணானு அனுபவங்கள்ங்கிற நீராட்டத்துல நம்ம போய் விழணும் அப்படின்னா பாகவதர்கள் சேர்க்கை இருக்கே அந்த சேர்க்கையை எடுத்து கொடுக்கறால நமக்கு ரசார்த்தமாக அப்படி என்பதாக வியாக்கியானவர்கள் அப்படி விதவிதமாக அனுபவிக்கிறார்கள். பொதுவா சொல்ல முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஒரு பொதுவான திருஷ்டாந்தம். கீழ்வானம் வெள்ளன் தருமை சிறு வீடு கிருஷ்ணன் என்ன பண்றான் யமுனை துறையில் அப்படி பெண்களோட நீராட்டம் தினந்தோறும் நடந்துட்டே இருக்கு. இவா சொல்ற நந்தகோபத்தை பிரார்த்திச்சுட்டோம் நாளையிலேருந்து விரதம் ஆரம்பிக்கணும் நீ எங்களுக்கு கூட துணைக்கு வரணும் அப்படிங்கிற சரி வரேன் அப்படிங்கிற. ஆனா எப்போதுமே கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திருப்பா 6 மணிக்கு எழுந்து போவா. இப்ப என்ன விடிய காத்தாலே கூப்பிடுறா இவனுக்கு பாகி தூக்கம் கலைஞ்சு போச்சு அப்படியே தூங்கி வழிஞ்சிருந்தே வரானா எம்பெருமான் தள்ளாடி தள்ளாடி தள்ளாடி அப்படி ஜம் அப்படியே அழகா ரொம்ப அழகா என்சிறு குட்டன் எனக்கோர் என்ன முதம் பிரான் அப்படி எம்பெருமான் ரொம்ப அழகா தேஜஸ்வியா நடந்து வரானா தளர் நடை நடவானோன்னு அப்படி நடந்து வந்திருக்கான். வாரணம் பையனின் ரூர்வது போல் யானை என்ன பண்ணும், கூட்டம் கூட்டமா தான் போகும். முன்னாடி இந்த குட்டிகள்லாம் உழுந்துருச்சுன்னு ஓடி வருவான். அந்த மாதிரி இந்த கன்னிபெண்கள்லாம் பின்னாடி கூட்டமா வந்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த கோபங்கிற இந்த யானை வேழம் என்ன பண்றது, யானை குட்டி என்ன பண்றது, நந்தகோபுர குமாரன்கிற அந்த யானை யானை குட்டி இப்படி முன்னாடி ஓடி வருதா, ரொம்ப அழகா இருக்கான் பாக்கிறதுக்கு. நீராட்டு நீராட போது வீர் போதிமினோ நீரழியர்னு இத்தனை பேர் அழிச்சுன்னு வந்துட்டு இருக்கான். எம்பெருமான் சொல்றேன், மாதிரி ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும், விரதம்னா சாதாரண விஷயம் இல்லை, நீராடணும், தூய்மையா நீராடணும், சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரித விதமா நீராட்டத்துக்கு உண்டான வகையெல்லாம் சொல்லிட்டு அழிச்சுட்டே வர்றானா. அதுக்கப்புறம் எப்படி ஆராதனம் பகவத ஆராதனம் பண்ணணும் அவளுக்குலாம் தெரியாது பாவம். அந்த காலத்துல பொதுவாகவே பொம்நாட்டி குழு சொல்லக்கூடாதுன்னே நம்ம பழக்கம் வச்சுருப்போம், இதுல கேட்கவே வேண்டாம். அங்க ஏற்கனவே அவள் என்ன பண்றனா என்ன பண்றானா, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து கோபர்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், பசுமாட்டை வளர்க்க தெரியும், பால் கறக்க தெரியும், விற்க தெரியும், அவ்வளவுதான் பார்த்துட்டு இருப்பாள். ஏதாவது மனசுலதான் தியானம் அவளுக்கு. சபரி மாதிரி அவளோட பக்தி என்னன்னா பழம் நன்னா இருக்கான் கரைச்சி பார்த்துட்டு ஓ நன்னா இருக்கா, இது பெருமாள் கம்சி ஆகலாமே, முதல்ல எடுத்து கொடுத்துல வாயில குத்தி பாப்பா, உப்பு போட்டுருக்கோமா நன்னா இருக்கு, ருச்சி நன்னா இருக்கு, இதை கொடுக்கலாம், ஐயோ உப்பு நன்னா இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, எடுத்து வச்சிரு. நம்மளும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நமக்கு ஒரு புத்தின்னு எம்பெருமான் கொடுத்துருக்கான். அதனால நம்ம அவளோட இந்த மாதிரி சில விஷயத்துல சேரப்படாது. எம்பெருமானோட குணானுபாவங்கள்ங்கிறதுனால அந்த எம்பெருமான தவிர வேற யாரும் கிடையாதுன்னு இருக்கா இல்லையா, அந்த ஸ்திதியெல்லாம் நம்ம கைப்பிடிக்க வேண்டுமாம், கடைபிடிக்க வேண்டுமாம், காமிச்சு கொடுக்கற. இங்க எம்பெருமான் கிருஷ்ணன் எல்லா ஆச்சார அனுஷ்டானம் சொல்லி அழிச்சுன்னு வந்துட்டு இருக்கான். வந்தாச்சு எமன கரைக்கு வந்தாச்சு. அவனுக்கு ரொம்ப குளிர்றது கீழே, கீழே இருக்க முடியல. அம்மாடிங்கள நான் மரத்த மேல உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் போறல, இங்க இத்தனை பேர் இருக்க, ஏன் 500,000 கன்னிகள் இருக்கா, 500,000 பேரான் கன்னிகர்கள், இத்தனை பேர் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நெத்திட்டு இந்த ஆல மரத்துல ரெடி ஆகணும் பூஜைக்கு. அதனால வாத்தியார் என்ன பண்ணுவேன், வாத்தியார் முன்னாடி தீத்தா மட்டு வந்துடுவார், அவர் ஒரு துண்டா போட்டு ஈரம் இல்லாத நம்ம பாட்டு துண்டை போட்டு உட்காந்து எல்லாம் தீத்தா மாடுங்கோ சங்கல்பம் சொல்வேன், தீத்தா மாடுங்கோ அப்படின்பார், தீத்தா மாடுவார், எல்லாம் தர்ப்பணத்துக்கு எள்ளு புக்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அதாவது இந்தந்த லெவல் எடுத்து வச்சுக்கோங்கோ அப்படின்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பா. அதுக்கப்புறம் யாருது வேணும் என்ன முறை வேணும்னு இங்கே இருந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பெரிய கூட்டமா இருக்குமோ தர்ப்பணத்துக்கு, அமாவாசை என்ன அதுவும் தை அமாவாசைன்னா கோடிக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான், அதுவும் காவேரி கரையில, கேட்கவே வேண்டாம். அது என்ன பண்றா இப்படி நல்லா ஆசனம் போட்டு உட்காந்துருவார். அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ண பார்த்தான், இது சரிபட்டு வராது, 500,000 பேரும் குளிச்சு, ஏன்னா இவெல்லாம் கீழ்வாலம் கீழ்வானம் வெள்ளெருமை சிறுவேடு, இதுங்களாம் என்ன பண்ணா நீராட்டத்துக்கு போச்சுன்னா லேசுல வராதுங்களாம், உள்ள தண்ணியிலேயே உட்காந்து விளையாண்டு உட்காந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாம் காரியத்தை முடிச்சுன்னு வரட்டும், நம்ம காரியத்தை அப்புறம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மரத்த மேல ஏறினா மேல உட்காந்துன்னா அப்படியே படுத்துனா சுகமா கொஞ்சம் அரவணப்பா இருக்கான். ஏன்னா கீழே காத்திருக்கிறது, மேல இலதழைகள்லாம் இருக்குல்ல, கிளைகள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் எம்பெருமானுக்கு அப்படி அணைச்சு அந்த இலை என்ன பண்றதுனா அந்த வட்டம் சத்திரா வட்டம் அப்படி அணைச்சு கொடுக்கறதான் எம்பெருமான் அப்படி படுத்துட்டு இருக்கானே. பண்டொரு நாள் ஆளினை வளர்ந்த சிறு கணவன் இவன் ஆழ்வார் சொன்னாரே, ஆழ்வாரோட பாசனம் வந்ததே அது எனக்கு தானே அந்த பெருமை அப்படின்னு அந்த அத்தனை ஆளிலையும் அப்படி ஒன்னா சேர்ந்து அப்படி பின்னாடி எம்பெருமானுக்கு அந்த பையோயோக துயில் கொண்ட பரம்பரனேன்னு அந்த பஞ்சனை மாதிரி கொடுக்கறதான். இந்த காத்தெல்லாம் கொடுக்காம எம்பெருமான் மேல அப்படி கையாரமா கால் மேல காத்து படுத்துட்டு இருக்கான். இவெல்லாம் நீராட்டம் ஆயின் இருக்கு. கோபியர்கள என்ன பண்ற, அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து நல்ல வசனம் எடுத்துன்னு வரணும்னு தோணல தெரியல, என்ன பண்ணா கிடுகிடுன்னு ஒரே வசனம் தான், கட்டின வசனம் தான், கிடுகிடுன்னு பார்த்தா காலங்காத்தால வேலை, சுத்தியும் முத்தியும் பார்த்தா ஒரு இரு கம்மு இருட்டு, இவன் எங்க இருக்கான் பார்த்தா இவன் உச்சியான கோலியும் போயிட்டான், நல்லா சௌக்கியமா கால் மேல கால் போட்டும் தூங்கிட்டு இருக்கான், இருட்டுல ஒண்ணும் தெரியாது, எல்லாரும் அவாவா துணியை கைட்டி கீழே வச்சாலாம் கிடுகிடும் போய் தீத்தாமலை இறங்கிட்டா யமுனையில யார் வரப்போற இந்த கணத்துக்கு அப்படின்னு சொல்லி இருட்டா இருக்கு, கும்மிருட்டா இருக்கு, வேலை நீராட்ட ஆயின் இருக்கு. எம்பெருமானுக்கு அப்படியே தியானம் கொஞ்சம் கலையிறது என்ன அப்படின்னா, இங்கிருந்து மகாலட்சுமி தாயார் சொல்றாரா, என்னவோ பெருசா ஆச்சாரிய நிர்வாகம் பண்றதா ஒரு உத்தேசம், இதுல வேற கால் மேல கால் போட்டு சொகுசா உட்கார்ந்து அறிவொன்றுமில்லாதா இக்குலத்து மெனக்கட்டும் தீட்டா மாதிரி திருப்பி வந்து அந்த விழுப்பு ட்ரெஸ்ஸையே போட்டுக்க போற, ஆடைகளையே அணிய போற. நீ இன்னடா நீ பண்ணி பிரயோஜனம் என்ன வரப்போறது, இப்படி நோம்பு நூத்து அப்படின்னு சுருக்குன்னு கனவுல வந்து சொன்னாலாம் தாயார் பிரத்யட்சமாயி. இதுதான் உன் ஆச்சாரியத்துவமா, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா சேத்தனர்களை அப்படின்னு கேட்டாலாம் சுருக்குன்னு மூச்சுன்ட்டா எம்பெருமான், மூச்சுன்ட்டா மூச்சுன்னு பாக்குறான், ஒன்னும் தெரியல எல்லாம் இருட்டு. இவா எப்படி தீத்தாமல்றா, சரியா தீத்தாமல்லன்னு சொன்னாலே அப்படின்னு உத்து உத்து பாக்குறான். எல்லாம் கழுத்து தான் தலைதான் தெரியுது, தலை தலையா தெரியுது, குழந்தையெல்லாம் அழுவோம் அப்படிதான். சினிமா கழிச்சுன்னு போயிட்டா இருட்டுல லைட் அணிச்சிருவா, லைட் அணிச்சுட்டா என்ன பண்ணு குழந்தை அழாச்ச ஓன்னு ஏன் ஒரே தலையா தெரியறதே அப்படிங்கிற படத்தை பார்க்காது, ஒரே தலையா தெரியறது, யானை வருது குதிரை வருது என்னவோ சொல்லுவா உட்காந்து அந்த காலத்துலாம். அந்த மாதிரி இங்க என்ன இருது, ஒரே தலை தலையா தெரியறது. தோப்பனு மேலேருந்து குதிக்கிறான் எம்பெருமான், கீழே குதிச்சு பாக்கிறான். பார்த்தா ஒத்தரும் எல்லா துணியும் அங்க அழுத்து போட்டிருக்கு, இது எதுக்கு அவுத்து போட்டிருக்கு இங்க அப்படின்னு குறிஞ்சு பாக்கிறான். எல்லா துணியும் மூட்டையா கட்டின்தான், இங்கேருந்து வேறதான் துணி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரல. பார்த்தா சுருடினான் கட்டினான் மேல தூக்கின்னு போயிட்டான். மேல போய் உட்காந்து திருப்பி அதை தலைக்கு தலானியா வச்சிருந்தானா எம்பெருமான், திருப்பி இன்னொரு சங்கம் பையோயோ தொயல் கொண்ட பரம்பரனே திருப்பி தூங்க ஆரம்பிச்சுட்டான் எம்பெருமான். இப்ப அல்ல என்னன்னா போதுண்டி, இதுக்கு மேல தீத்தாமா குளிர்றது உடம்பு, ஏதோ பூஜை பூஜைங்கிறா கிருஷ்ணன் ஏதோ சொல்லி தர போறானா என்னன்னே தெரியல. இவன் ஒரு கொடுக்கு, அவன் தான் அவனை ஒரு பெரிய ஆச்சாரியனா நியமிச்சிருக்கா நமக்கு, இவன் சொல்றதெல்லாம் கேட்க வேணும்னு இருக்கு, என்ன பண்றது? இல்லாட்டி பெரியவா வந்தா அதை விட மோசம், அது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு இவனே போதும். சிறியனின் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியரை சென்று கேள். ஏன்னா கோவர்தனவன்னும் கொட்டுறக்குடியேன்னு அப்படி கோவர்தனை தூக்கினான், அவனுக்கு ஏதோ சக்தி இருக்கு, அதனால நம்ம அதெல்லாம் டிஸ்பியூட் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் கேட்கறானா. ஒன்னும் பண்ண வேண்டாம்டி, இல்லை அவாவா தொடச்சுன்னு கிடுகிறு, ட்ரெஸ்ஸை மாத்திக்கோங்க, திருப்பி அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோங்க கிடுகிறுன்னு, நம்ம சீக்கிரம் போனோம் அப்படிங்கிறான். கரை ஏறி பாக்குற யார் துணியும் காணும், ஏ எல்லாம் ஒன்னாதான போட்டோம், ஆமா ஒன்னாதான் போட்டோம், சுத்தி சுத்தி மரத்தை வந்து பாக்குறோம் ஒன்னும் காணும். மேல அண்ணாந்து பார்த்தா அந்த கொர்ன்னு ஒரு சத்தம் கேட்டு இருக்கு, யாரு அது அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் அப்படின்னு அண்ணா கொரட்ட ஒட்டி ஜம்னு தூங்கிட்டு இருக்கானா. மெத்தன்ற பஞ்ச சயலத்தின் மேலேறி இத்தனை கோபகன்னியர்களோட துணி அல்லவன் அப்படியே பகவதத்தை பருகி பருகி பருகி பருகி பருகி பருகி பருகி கந்தம் கமழும் அப்படியே திருத்துழாய் நாற்றம், அப்படியே திருத்துழா வாசனை அடிக்கிறதாம், சந்தன வாசனை அடிக்கிறதாம். எம்பெருமான் நீராட்டம் பண்றச்சு அந்த பீதக மஞ்ச திருமஞ்சன வாடை இருக்கு, அந்த திருமஞ்சன வாடையில இருக்கிற மாதிரி சுகமா எம்பெருமான் திருப்பி நல்லா சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கான். கைய தட்டி கூப்பிடுற அங்கேருந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற, யாரு என்ன அப்படின்னு கேட்கறான் மூழ்கிண்டு. அப்பதான் சொல்லணும் விடுது, ஐயோ கிருகிரு ஓடு போறீங்க இஸ்திரிப்போ அப்படிங்கிறா, கிருகிரு விழுந்த விஷயம் எல்லாம் கூப்பரா கடைசின்னு போய் விழுந்து யமுனையில உட்காந்துட்டா. திருப்பி உட்காந்துன்னு கிருஷ்ணா, இந்த துணிய மேல போட்டிருக்கியே அது கீழே போடு அப்படிங்கிறனா. ஏண்டியம்மா உங்களெல்லாம் நல்ல துணி கொண்டு வா, நல்ல துணி கொண்டு வா, நேத்திக்கே சாயந்தரம் சொல்லி வச்சிருந்தான்னு நான் ஆத்துக்கு போய் படுத்துக்க போனேன், திருப்பி கட்டின துணியை கொண்டு வந்திருக்கீங்களே எப்படி பிரயோஜனம் அப்படிங்கிறாளா. இப்ப என்ன பண்ண போற, திருப்பி நினைச்சு உலர்த்தி காஞ்சிதான் அப்படிங்கிறானா. ஐயோயோ காஞ்சா காலங்காத்தால என் காத்துல எல்லாம் வெய்வா பால் கறக்க போனோம், தயிர் கடைய போனோம், எத்தனை காரியம் இருக்கு, இது எப்ப காயறது? கிருஷ்ணா வேண்டாம், காலங்காத்தால இந்த பிராமணா எல்லாம் வந்துருவாரா, இன்னும் போகுது உடைய போறதுரா, சீக்கிரண்டா எங்களுக்கு அந்த துணியோ கொடு, துணிய கொடு அப்படிங்கிறாளாம். அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன பண்றான் உடனே, ஏ கண்ணை திறந்து பார்க்காதரா? ஆமா, நீங்க இருக்கிற லவலட்சணத்துக்கு நான் வேற பாக்கணுமா? இதுல வேற நீங்க என்ன, நானே பரவாயில்ல, கருப்பு அவ்வளோ கருப்பா இருக்கேங்க, இதுல வேற உங்களை பார்க்கலன்னா எனக்கு சுகிருதம் ரொம்ப எல்லாம் கிட்டு காரியம் ஆகட்டும். காலங்காத்தால என் தூக்கத்தை கருத்துன்னு இப்படி இம்சா பண்றே, சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னா, அப்படி வஸ்திராபகாரம் என்பதான ஒரு ஸ்திதி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். பின்னாடி என்னாச்சு, அத்தனை பேரும் சொன்னாலாம், உங்க ஆத்துல ஒரு பொம்மநாட்டி வந்திருந்தானா இந்த மாதிரி நடந்து போயாடா அப்படின்னு ஊத்தி கேட்டாலாம். அங்க ஊத்தி அத்தனை பேருக்கு மனசுல இருந்து ஊத்தி கேட்டுட்டா, ஏ சும்மா வாயை போத்தின்னு வாங்குறிய, ஒருத்தருக்கும் ஒரு அளவும் தெரியாது, எல்லாருக்கும் நான் தான் சொல்லி தரணும், இதுல வேற ஏதோ பேச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐசியம் போயிட்டாங்க இருக்கிறேன்னு. ஆனா அந்த முப்பகல் செய்த வினை எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு பிற்பகல் என்ன ஆறுது, சங்கஜக்ரகதாபானே துவாரக நிலையாச்சுதான்னு பாஞ்சாலிய கதற வச்சுது. சொந்த சகோதரி அப்படி பாஞ்சாலிய நிர்கதியா நின்னான். எல்லா எல்லாவித சாமர்த்தியங்களும் தனக்கே உடையவள். அதோட இல்லாம தன்னை ரட்சிக்கிறதுக்கு பஞ்ச மகாரதர்களை வைத்துக் கொண்டவர்கள். இப்படி இருந்தும் இந்த உலகத்துல ஒரு ஸ்திதி வரும். எம்பெருமான் என்ன பண்ணுவான், நம்ம ஓரளவுக்கு மேல யார்ட்டையுமே விரோதம் பாராட்டக்கூடாது, அளவுக்கு மீறி விரோதம் பாட்டுன்னு உட்கார்ந்தோம்னா ஒரு நாள் பார்த்து வாசல்ல போய் நம்ம நிக்க வைப்பான். எம்பெருமான் நிக்க வைப்பான், என்னதான் பக்தி பண்ணாலும் என்னதான் நீ விடக்கூடாது போமாட்டேன் போமாட்டேன்னு சொன்னாலும் போய் நிக்க வைப்பான். நின்றோமாயில் அன்னைக்குதான் அவன் சுரூபம் தெரியும். எதுவா ஆத்திரத்துல பேசிட்டேன் சுவாமி, வந்துட்டீரே இன்னைக்கு நீர் அப்படின்னு சாஷ்டாங்கமா காலில் விழுவான். பெரியவா இருந்தா அப்படி வாரி அணைச்சு வாடா குழந்தை, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா, அது இத்தனை நாளா பாராட்டுறது எத்தோ அத போய் இவ்வளவு பெருசா ஆறுது, நான் அப்பயே மறந்துட்டேன்டா எல்லாத்தையும், நீ என்ன மன்னிச்சுட்டியா? அதான் அதுக்குதான் எம்பெருமான் அனுப்புறான், தெரிஞ்சுக்கோ அவனும் சேத்தன், அவனும் நல்லவன், அவனும் நல்ல ஆத்மாதான். இந்த உலகத்துல யாருமே நான் சொன்னேன்னு யாருமே லௌகிகாலே கிடையாது. ஏன் அவ்வளவுக்கு ஒரு ரிஷி பரம்பரை இருக்கு, எப்படி லௌகிகால இருப்பேன் நீங்க? காலவசம் காரியக்கிரமத்தினால அப்படி லௌகிக விருத்தி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம பூர்வோத்தரம் எல்லாருக்குமே ரிஷி பரம்பரை தான், அதனால எல்லாருமே வைதிகால் தான். எல்லாரும் என்ன பண்றீங்க, ரிட்டையர் ஆனவன என்ன பண்ண, முதல் காரியம் குடும்பி வச்சிருந்தோம். அவாவ ஆச்சாரியன் சொன்ன மாதிரி, உங்க ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் சொன்ன மாதிரி, உங்க வில்லி விலாயசிங்க சொன்ன மாதிரி அப்படியே நினைச்சுக்கிறது. ஏன்னா சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வரமாட்டான், மிலிட்ரி போர்ஸ் வரமாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சம்பிரதாய ரட்சணம் நம்ம தான் பண்ணியாகணும். நமக்கு இப்பேற்பட்டதான் உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த செய்யவள் மேவைய சீரருளாரரை சிந்த செய்யும். அப்படி வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீங்கிறதான இந்த தனத்தை நமக்கு சுவாமி தேசியன் கொடுத்திருக்கார். இந்த சொரூபம் நமக்கு வந்தது, வைஷ்ணவன்கிற சொரூபம் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பிரதிகைங்கரியம் பண்ணணும், சிஷ்டுவா இருக்கணும். ஏதோ காலக்கிரமத்தில் இருந்தேங்க, ரிட்டையர் ஆனால அடுத்த நாளே முதல்ல போய் குடிமை சிந்தா அதுக்குள்ள நுழையணும். அது முதல்ல பொம்னாட்டி பக்கம் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா அவாதான் நோ என்ட்ரி போடுறதுக்கே ஆதாரம், முதல்ல போட்டுணும். அது என்ன, உங்க பிள்ளைய இவர் குடிமை வச்சுக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அப்படி ஒரு பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க. குடிமை எங்காத்துக்கார் மாமனார் குடிமை வச்சுருக்கா வேண்டான்னு பையனை வேணா சொல்லலாம், மாமனார சொல்லாம மாமனார் குடிமை வச்சுருக்கார், அந்த குடும்பத்தில் நான் வாக்கப்பட மாட்டேன்னு யார் சொல்றாலோ வேண்டாம், நீ எங்களுக்கு அப்படி ஜாதகமே வேண்டாம். 100 பேர் சொல்லுங்க, 1000 பேர் சொல்லுங்க, இந்த 1000 பேர்ல நீங்களும் உத்தரவா இருப்பீங்க. சரியா உங்காத்து பொண்ணு இந்த மாதிரி குடும்ப விஷயங்களுக்கு தான் கொடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஸ்திதி, வேற யாரும் இல்ல. மனுஷா என்ன வேத்து மனுஷா இல்ல, என்ன இங்க நம்ம மனக்கட்டு நம்ம ஸ்ரீ விஷ்ணுவா போய் கிடுகிடும் போய் ஸ்மார்த்தாலோட சம்பந்தம் வச்சுக்கிறோமா, இல்ல மாத்வாலோட சம்பந்தம் வச்சுக்கிறோமா, அவால போய் யார் சொல்றதுன்னு கேட்கறதுக்கு, எல்லாம் நமக்குள்ளதான் சம்பந்தம். அதோ அதே மாதிரி அவாவா சம்பிரதாயத்தை அவாவா விட்டு தரவே கூடாது. அடுத்தவா சம்பிரதாயத்தை சொல்றதுக்கு நமக்கு அருகதை இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி தேசிகனே ஒரு எல்லை நிலத்தில் நின்று கொண்டிருந்தார், அதுல எல்லா அளவு சந்தேகமும் இல்லை. ஒரு சமயத்துல பாகவதால் எல்லாம் பார்த்து நம்ம அவசாரப்படக்கூடாது, சனாதன தர்மத்தை இப்ப எடுத்தோங்கி செல்ல வேண்டிய ஒரு ஸ்திதி இருக்கு. வெளியேந்து ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் வந்திருக்கா, விதவிதமா எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டான், என்ன துஷ்பிரச்சாரம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டான், அதெல்லாம் எடுபடலை. அதனால என்ன பண்றா, நம்மாத்து பசங்களை கடத்தின்னு போறா, நம்மாத்து பொண்ணுகளை கடத்தின்னு போறா, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்மாத்து பசங்களுக்கு நாலுல இருந்து என்ன சொல்றேங்க, எச்ச பண்ணி சாப்பிடுற சொல்லாதங்க, காவி சாப்பிட்டு குளிடா சொல்லாதங்க. என்ன ஆகிட போறது, காத்தாலும் அந்த காவி சாப்பிடல, என்ன உசுறு போயிட போறதா, என்ன ஆக போறது சொல்லுங்க. அந்த காலம் காத்தாலும் சாப்பிடலன்னா என்ன ஆக போறது, எத்தான் அந்த வயிற்றுல குட்டிக்கலன்னா என்ன ஆக போறது. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தியே தீர வேண்டிய ஒரு ஸ்திதி போனா, எத்தோ என்ன என்ன வேலை போராட்டுறாங்க மோடியா, என் பிள்ளை அப்படி காரியம் பண்றான், அப்படி காரியம் பண்றான், அப்படி காரியமே டாட்டாவா பிர்லாவா சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. அந்த டாட்டா பிர்லாவே டைம் ஷெட்யூல் போட்டு காரியம் பண்ணிட்டு இருக்கான், இந்த இந்த டயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்ன பில்கேட்ஸா? அதனால சம்பிரதாயம் நம்மள்ட்ட தான் இருக்கு, ஏதோ மகாசுவாமிகள்கிட்ட இருக்கு, நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம் போதும் அப்படிங்க கூடாது. உடம்பு முடியலையா பஞ்சகச்சம் வேண்டாம், அது எப்ப வரும், சிஷ்டுவான ஒரு கிரமம், ஆச்சாரிய சேவைக்கு போறோமா கட்டாயம் வேணும், எம்பெருமான சேவை கோயிலுக்கு போறோமா, கோவில் எல்லாம் யாரும் கேட்க மாட்டார், அது பட்டருக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு உடம்பு சரி. பட்டருக்கு தெரிஞ்சு என்ன பண்றது, ஓன் தலையெழுத்து பட்டர்ட்ட இல்ல, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓன் தலையெழுத்து பட்டர்ட்ட இல்ல. அதனால உன் தலையெழுத்துக்காகவான அதை காரியத்தை பண்ணணும், ஒரு சிஷ்டுவான காரியத்தை பண்ண வேண்டாமா. ஒரு சீக்கு அந்த மாதிரி பண்றானா, நம்மளோட இடத்துல தான் இருக்காவும், நம்மளோட தான் சேர்ந்து பஜன் பண்றான், தனியான ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணிருந்தாலும் நம்மளோட ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கான். எங்கயான அந்த சிகை எடுக்கிறேன்னு சொல்றானா, எந்த உத்தியோகத்திலேயான மிலிட்டரியிலேருந்து அவன் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி வச்சுட்டு இருக்கான், நம்ம எல்லாத்தையும் விட்டு இருக்கோம். இந்த சிக்கூர்ல பாவம் ரொம்ப அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லும் நடக்கணும். அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி மாதிரி இன்னைக்கு சொல்றேன், உங்க மனத்தெல்லாம் வித்து விதைக்கிறேன், இப்படி எல்லாம் போற இடத்துல நான் விதைச்சுட்டு இருக்கேன், அது ஒரு நாள் ஆலமரமா உனக்குங்கிற ஆசையில தான் எல்லாம் சந்தேகம் இல்ல. அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இந்த அரசாங்கம் உள்ள நுழையணும், ஏன் யார் யாரோலாம் சம்பந்தமே இல்லாத பகவத் பக்தியே இல்லாதவன், அவன் வந்து அந்த பராசக்திட்ட கூட பக்தி இருக்கட்டும், அந்த பக்தியே இல்லாதவன் ஏன் உள்ள நுழையிறான், தேவதாந்தரத்தில் பக்தி இல்லாதவன் கூட உள்ள நுழைஞ்சு காரியத்தை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான்னா நம்ம ஏன் அதை அலோ பண்ணோம். தேவதாந்தத்தை கொஞ்சம் இருந்தா பிராமண விசுவாசம் இருக்கும், ஐயோ பிராமணங்களாம் அங்க முதலே அங்க கிடையாது, ஏன் உள்ளுக்கு ஒரு வேஷம் வெளிக்கு ஒரு வேஷம் உட்காந்து ஓட்டுக்கா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் நம்ம கூட துணைக்கு போயிட்டு இருக்கோம். சித்தாந்தத்தை நம்ம தான் சீரழிக்கிறோம். கீழ்வானம் வல்லந்தரமை சிறுவீடு அப்படி வஸ்திராபகரணத்துல எம்பெருமான் என்ன பண்றான், அந்த ஆய்ச்சிகளோட வரத்தை வாங்கிட்டான். பிற்காலத்துல என்னாச்சு, சங்கு சக்க கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் இவர் கூப்பிடும்படியா ஆயிடுத்து. அப்ப தன்னுடைய சொந்த சகோதரிக்கு போய் நிற்க வேண்டிய ஸ்திதி வந்துதான், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அந்த சமயத்தில் கிருஷ்ணன் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டானா, அந்த சாபம் சாபத்துக்கு துணை திருப்பி கிருஷ்ணன் எப்படி வரான் அப்படின்னா, இந்த பஞ்சபாண்டவ என்ன பண்றானா, இவால நீராட போயிட்டு இருக்கான், நீராட்டத்தில் கிருஷ்ணன் அப்ப அர்ஜுனனோட சகாவா இருக்கான், அப்புறம் தடாகரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீட்டா மாட்டின்னு குளிச்சுட்டு இருக்கா, பஞ்சபாண்டால கொல்லுன்னு சிரிக்கிறான், கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எம்பெருமான் என்ன பண்றான், தீட்டா மாட்டின்னு இருக்கான், இடுப்பு வஸ்திரம் நழுவிடுத்தோ, இடுப்பு வஸ்திரம் நழுவிடுத்தோ, அப்படி திம்முன்னு குதிச்சு ஏந்துக்குச்சே, எல்லாரும் கலாட்டா படுறச்சே, இவனும் குதிக்கிறான், குதி குதிச்சா இடுப்பு தெரியுது, இத்தனை பேர் சிரிச்சாலும் கொல்லுன்னு, ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்தவள் இல்லையா, அப்படி தன்னோட நாயகர்கள்லாம் தன்னோட தம்பிய ஒருத்தன் போய் குறை சொன்னான்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பொங்கின்னு வருமா இல்லையா, தன் ஆத்துக்கார சொன்னான் சும்மா இருங்கண்ணா, அவன் எங்காவது குலை கொழுந்து அது எத்தையான்னு சொல்லாருங்க, நான் பாத்துக்கிறேன், நீ உங்களுக்கு என்ன உங்க வேலையை பார்த்துன்னு போங்க, நான் அவனுக்கு சொல்லித்தரேன் எல்லாத்தையும் அப்படின்பா. அந்த மாதிரி என்ன பண்ணாலும் சட்டுன்னு ரெண்டாவது வஸ்திரம் கொடுத்து கொண்டு வந்திருந்தா தொடச்சுக்கிறதுக்காக அந்த வஸ்திரத்தை எடுத்து இடுப்பு எம்பெருமான் இடுப்ப சுத்தினாலாம் திரௌபதி, அப்படி சுத்தி அவன் மானத்தை காத்தாலாம் அந்த இடத்துல, அதுதான் பின்னால அப்படி புடவையா வந்தது அப்படின்னு கீழ்வானம் வல்லன்றது. அப்படி இந்த கிருஷ்ணனுக்கு சரி அவாத்துல ஒன்னு ஆச்சு, அப்ப கிருஷ்ணனுக்கு ஒன்னாகாதானா? கிருஷ்ணனுக்கு ஆச்சு. எப்படி ஆச்சு அப்படின்னா, ராமாவதாரத்துல ஏன் கிருஷ்ணன் இந்த அவஸ்தப்பட்டா அப்படின்னா, ராமாவதாரத்துல சீதையிட்ட என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு வண்ணான்னு சொன்னாங்கிறதுக்காக அவனை திருப்பி காட்டு காமிச்சிட்டான். ஒரு வண்ணான்னு சொன்ன அப்படின்னா, ஆனா பொது நியதி அரச நியதி அப்படின்னா, ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு ஊரை தியாகம் பண்ணது, ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணது, ஒரு குடும்பத்துக்காக ஒத்தரை தியாகம் பண்ணுவது என்பதான ஒரு பொது நியதி அது. அந்த நியதியில என்ன பண்ணா, ஊர்ல இருக்கவெல்லாம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு ஒழுங்கு நியதி வேணும் அப்படின்னா, அவன் சொன்னாலும் புறமே சொன்னாலும் நம்ம அதை காப்பா அதை நிரூபிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ண, அப்படி என் பொண்டாட்டி எனக்கு வசதி இல்லை, தர்மம் தான் முக்கியம்னு அவளை காட்டு காமிச்சான். ஆனா அந்த பாவம் சும்மா விடல. என்ன ஆச்சு அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல சவகந்தகமணிய திருடினான்னு ஒரு பட்டம். திருடவே இல்ல, அவன் திருடவே இல்ல, நீ தாண்டா திருடினான்னு முத்திரை குத்திவிட்டான். ஆனா இவன் ராமன மாதிரி கிடையாது, கொஞ்சம் பொல்லாதவன் தான். என்ன பண்ண அப்படின்னா, அபவாதத்தை நீக்கி இன்னும் பிசாம வர வேண்டியதானே, சத்தியபாமியும் எழுதுன்னு ஓடி விட்டாங்க. அது மாதிரி அவன்கிட்ட எதா இருந்தாலும் அபச்சாரப்பட்டா கூட ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன் நம்மாக்கு உன காணா போனோம். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், கீழ்வானம் வெல்லென்று திரௌபதி கோபிகர்ணிகர் எல்லாம் ஒத்த ஒத்த கைய காமிச்சு கொடுத்தாலே, அதை பார்த்தால தாயார் தோழியும் நானும் தொழோம் தொழுதோம் அப்படின்னு கோழி அழைப்பதன் முன்னு பாசுரத்துல சொல்றான். என்ன அப்படின்னா, நீராட போனமே அந்த கோபகன்னியர் மாலே ஒத்தரை கைய ஒத்தரை அனுப்பிச்சிருந்து ஒவ்வொரு கைய சேர்த்துட்டு அப்படி இல்லாம நாங்க பண்ணல, இரண்டு கையும் கூப்பி கோவிந்தான தொழுதோண்டாப்ப, அதனால எங்களுக்கு நல்ல கதையை கொடுன்னு காமிக்கிறாளாம். அப்படி வசத்தியான கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று ஆழ்வார் பாசுரம், இங்க நம்மாழ்வார் தான் எழுப்புறா. வகுலாபரண பாஸ்கரம் உதயம் என்பதாக, அப்படி வகுலாபரணன் என்பதான அந்த சூரியன் உதித்ததுனால இந்த சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவர் என்பதான இந்த சம்பிரதாயம் அப்படி ஓங்கி தழைச்சு நிற்கிறது. அது புலர்ற சமயம், இந்த வைஷ்ணவம் புலருகின்ற சமயம். அதனாலதான் கீழ்வானம் வல்லென்று ஓராயிரத்தில் இப்பத்தும் உரைக்க வல்லார் வைகுந்தமாகும், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, பொய்யில் பாடல் ஆயிரத்தில் யோகத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீட்டிலிருந்து விண்ணும் மண்ணும் ஆழ்வரே அப்படின்னு நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்ன பண்றார் அப்படின்னா, என் பாசுரம் புரியாட்டியும் பரவாயில்ல, அனுசந்தானம் பண்ணுங்கோ, அனுசந்தானம் பண்ணலாம், நிச்சயம் வைகுந்தம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்பதாக அப்படி சுவாமி காமிச்சு கொடுக்கிறாராம் வகுலாபரண பாஸ்கரம். அப்படி ஆச்சரியமான அந்த ஸ்திதி, ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் காலம், அப்படி கீழ்வானம் வல்லென்று பிற்காலத்தில் பாஷ்யகர் சுவாமி தேசிகன், இப்படி சம்பிரதாயம் அப்படி எப்ப பார்த்தாலும் பொழுது புலர்ந்த ஒரு குளிர்ந்த நிலையிலேயே நம் சம்பிரதாயம் இருக்கு. மத்தியான உச்சி பொழுது வெயில்ல, குளிர்ந்த நிலையே தன்னிறைவிலேயே தன்னிலவு போலவும், அப்படி பொழுது புலரும் சமயம் பாஸ்கரம் உதயமானாலும் சூடு இருக்காது என்பதாக, சிக்ஷை இருக்காது. ஏன்னா ஆச்சாரியன் உதயம் ஆயிட்டான் இல்லையா, எம்பெருமான் என்ன பண்ணுவான், ரெண்டு பண்ணுவான் எம்பெருமான், ஒன்னு ரட்சணம் இன்னொன்னு தண்டித்தல், சிக்ஷை என்பதாக அவன் ரெண்டு காரியம் பண்றான். ஆச்சாரியன் இருக்கானே ஒரே காரியம் தான், ரட்சணம் மட்டுமே தான், சிக்ஷை என்பதே ஆச்சாரியனிடத்தில் கிடையாது. அதனால்தான் ஆச்சாரியன் வசதி அந்த மாதிரி. சுவாமி தேசிகன் பரகால மடத்தை ஸ்தாபிதம் பண்ணி அப்படி வகுலாபரண பாஸ்கரனாக கீழ்வானம் வல்லென்று அவர் எப்படி சம்பிரதாயத்தை ஸ்தாபிதம் பண்ணாரோ அதே ரீதியில சுவாமி தேசிகனும் புதிதாக ஒரு சந்நியஸ்த பரம்பரையை உருவாக்கி அப்படி பரகால மடம் என்பதாக காண்பித்து கொடுத்தார். அதுல 36 பட்டங்கள் அப்படி நல்லா சௌக்கியமா எல்லாம் எழுந்து விதவிதமா ஆச்சார அனுஷ்டானங்கள் என்ன, அப்படி தபஸ் என்ன, விதவிதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல, ஒருத்தர் என்ன ஞானத்துல பரிபூர்ணா இருந்து 36 பட்டமோ சுவாமி சொல்லுவா, சட்டன் மறந்து பிடித்த எனக்கு, அந்த சுவாமி பிரம்மச்சாரியாவே தபஸ் இருந்து குறைஞ்சது ஒரு 40 திருநஷத்துக்கு மேல ஏழு இருந்து அனுகிரகம் பண்ணியாச்சு. மகா தபஸ்வியா, இன்னைக்கும் அவ திருநாமத்தை சொல்லிச்சே கை கூப்புவா அந்த ரீதியில. அபினவ ரங்கநாத மகாதேசிகர் என்பதாக ரொம்ப பிரபலயமா எழுந்தார். ஞான விகாசத்தோட அவரும் 80-90 திருநஷத்தம் எழுந்தார். அந்த மாதிரி வகுலாபரண பாஸ்கரம் அப்படி ஆழ்வார்களோட முத்தம் அப்படி ஒளிந்துதான். அகோல மடத்தில் பார்த்தாலும் ஆதிவன்சர கோஸ்வாமி முனித்திரைய பரம்பரைக்கு ஷஷ்டபராங்குசர் வரை 6வது பட்டம் வரை அப்படி தலைமை வகுத்து ரெண்டு நிர்வாகத்தையும் பண்றா. ஒன்னு தன்னோட நிர்வாகம், தான் உருவாக்கிய ஆச்சாரிய பரம்பரை, லக்ஷ்மி நுசும்மன் உருவாக்கிய ஒரு பரம்பரை என்பதாக அந்த பரம்பரையை உருவாக்கி கொடுத்து அதுக்கும் ஆச்சாரியத்துவம் ஏறிட்டுக் கொண்டு ஆதிவன் சரகோசாமி அந்த முனித்திரைய பரம்பரைக்கும் ஒரு ஆச்சாரிய சீபாஷ்ய பரம்பரைக்கும் ஒரு அனுவர்த்தியை கொடுத்துட்டு அப்படி ரஷணம் பண்ணிட்டு இருக்கலாம். கீழ்வானம் வல்லன்று அதனால அந்த சமயத்துல யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, சம்பிரதாயத்தை யார் நிர்வாகம்ன்றது, எம்பெருமான் யாரோ ஒருத்தர் பிரவர்த்திக்கிறான். அந்த ரீதியில சஷ்டபுராங்க சர்வரை அந்த சஷ்டபுராங்க தேசிகர் மகா தபஸ்வி, இன்னொரு நாள் வரும் அது சொல்றோம். அந்த ரீதியில முக்குவரைசிங்கர் என்ன, முக்குவரைசிங்கருக்கு முன்னாடி இஞ்சிமேட் ஜெய்சிங்கர், இஞ்சிமேட் ஜெய்சிங்கருக்கு அப்புறம் தேவனாரலான ஜெய்சிங்கர், முக்குவரைசிங்கர், வில்லிவிலம் ஜெய்சிங்கர்னு வகுலாபரண பாஸ்கரம் அப்படியே கீழ்வானம் வெல்லென்று இந்த சம்பிரதாயம் அருகி போகாது. சில்லென்றனை மீன் அப்படி செல்லென்று பொழுது புலர்ற சமயம் போது என்ற ரீதியில இந்த சம்பிரதாயம் அப்படி சில்லென்ற சம்பிரதாயம். அதுக்காக தான் தாயார் என்ன பண்ற இந்த மார்கழி தனு மாசத்தை எடுத்துருக்காளாம். அந்த ரீதியில சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் திருக்குடந்த தேசிகன் என்பதாக இந்த முனித்திரைய பரம்பரை திருக்குடந்த தேசிகன் ஆரம்பிச்சு வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு பெரியாண்டவன், பெரியாண்டவன் பவுண்டரியர் ஆண்டவன், அந்த பக்கம் போனோம்னா அப்படி காடந்தேத்தி ஆண்டவன் வரை வந்து ஆக்கூர் ஆண்டவன். அப்படி ஆக்கூர் ஆண்டவனை பார்த்தாவே ஆஸ்வானம் பண்ற மாதிரியே இருக்கும். பாருங்க நன்னா பாருங்க, எங்களை எங்க போனாலும் ஆக்கூர் ஆண்டவன் அந்த சித்திரத்தை சேவிங்கோ அனுகிரகம், அது அனுகிரகமா இருக்காது. வாரா என் குழந்தை சம்பிரதாயத்துக்கு வாரா, வெளியே நிற்காத, உட்டுடாத, வசதியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அவர் ஆக்கூர் சுவாமியை சேர்க்கிச்சே எனக்கு அதான் தோணும் மனசுல. அறியோ ஆஹ்வான முதிரியோட எழுதிருக்காரு போல் இருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, அப்படி தனிஞ்சு வேற இருக்கும். அவர் சித்திரத்தை பார்க்கணும், இப்படி நிமிந்து இப்படி யோக தபஸ்யாலாம் இருக்க மாட்டார், அப்படி குறிஞ்சு ஐயோ கருணையோட வள்ளல் பெரும்பசு, அதான் வள்ளல் பெரும்பசு வேற என்ன. திருக்குழந்தை ஆண்டவன் கேட்கவே வேண்டாம், ஆசையத்து இமாச்சலம் பாஷ்யக்காரர் எப்படி ஓடி ஓடி ஓடி ஓடி சம்பிரதாயத்தை காமிச்சாரோ காப்பாத்தினாரோ அதே ரீதியில அவர் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா அவர் வந்தார், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும், அது கலியுகம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஆனா வந்தார், ஸ்தாபிதம் பண்ணார். அவர் வேத வேதாந்தங்கள்லாம் வாசிக்கல, அத வாசிக்கல, வேத தியானம் பண்ணல, அப்படிலாம் வரலாமா ஆச்சாரியத்துக்கு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாரோ நமாமிதம் திராவிட வேத சாகரம் அப்படின்னு அதுல கரகண்ட வள்ளல், ராமாயணம் என்னும் பக்தி வல்லம் குடிகொண்டது, ராமாயண தபஸ், ராமாயண தபஸ். இன்னைக்கும் ராமாயண உபன்யாசம்னா திருக்குழந்த சுவாமி ஆண்டவனுக்கு தான் கேட்கணும். அப்படி ராமனை முன்னாடி கொண்டு நிறுத்துவர், இல்ல இல்ல நம்மள அயோத்திக்கு ஐசின்னு போடுவர். ராமன் கூட நம்மளை டிராவல் பண்ண வைக்கிற ஒரே ஆச்சாரியன், வேற யாரும் கிடையாது, திருக்குழந்தை ஆண்டவன் மட்டுமே தான். அது எல்லளவு சந்தேகம் கிடையாது, எத்தனை பேர் எவ்வளவு வேணா சொல்லட்டும், ஆனா அந்த ஸ்திதி அந்த ஸ்திதி தான். அந்த ரீதியில இங்க பவுண்டரிபுர ஆண்டவன் தபஸுக்கு கேட்கவே வேண்டாம், சீபாஷ்ய சம்ரட்சணம் அவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்தார். அதன் பிறகு வெண்ணாத்தங்கரை ஆண்டவன் வேதம் மூணு வேதத்துக்கும் அதிகாரியா இருந்து உபாத்தியாயம் பார்த்தவர் சாம வேதத்துல கனாந்தரம் முடிச்சு கனபாடிகளா இருந்ததோட இல்லாமல் அந்த வேத சாத்தம் வரும்போது வேதாபியாசம் போது வேத சேவாகாலம் போது ஒரு கோஷ்டிக்கு எதிர்கோஷ்டிக்கு தான் மட்டுமே உட்கார்வார். அவரை எதிர்த்து 40 பேர் உட்காரலாம், 50 பேர் உட்காரலாம். ஒரு இதுக்கு சேவிக்கிறதுக்கு இவர் மட்டுமே உட்கார்ந்து அப்படி கண்ட கணீர்னு இருக்குமா. அந்த மாதிரி கீழ்வானம் வல்லென்று எம்பெருமான் இந்த சம்பிரதாயத்தை விடமாட்டான், பொழுது சாய விடமாட்டான், பொழுது புலர்கிற அந்த ஒசத்தியான உச்சி வேலை கும்மால வேலை என்பதாக அந்த சம்பிரதாயம் அப்படி சில்லென்றே இருக்குமா. அப்படி எருமை சிறுவீடு இந்த சிற்றின்பத்துகரம் தாம் நுகரம் தாமச பிரகதிகளே ஆச்சாரியின் உபதேசத்தை கேட்டு ஒசத்தியான செதிக்கு வரோ அப்படி அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். அந்த மாதிரி மாவாய் பலந்தானை மல்லரை மாட்டிய கம்சசானூர மர்தனம்னு எம்பெருமான் கம்சசாரூர அப்படி பண்றான். ஆச்சாரியெல்லாம் என்ன பண்றான்னா நம்மளுடைய அகங்கார மமகாராதிகள்லாம் அப்படி தொலைத்து போக்குறாளாம். தீனில் துர்சாகம்னு அப்படி தாபசம்ஸ்காரம் பண்ணி எத்தனையும் அழிக்கிறாளாம். எம்பெருமான் சேவித்து சொல்றான். இதுல திருவாராதன கிரமத்தை திருப்பி திருப்பி சொல்றான். மச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்பதாக பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததாகம் பக்தி யுக்ஷ்கிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹம் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம். எனக்கு வேற எதுவும் வேண்டாண்டா, ரொம்ப உட்காந்து சிரமப்பட்டு வேதத்துல ஒரு அனுவாகம் அதுல ஒரு இது பாராயணத்துல ஒரு அனுவாகம்லாம் சொல்ல வேண்டாம்டா. அச்சனம் வந்தனம் தாஸ்யம் என்பதால் தீர்த்தத்தை எடுத்து எந்தால சேரு தொடச்சு விட வேறு ஒரு திருத்துழாய் துழாயை எடுத்து என் திருமணி மேல போட்டுடு, வேற எதுவும் வேண்டாம். ஒரு புஷ்பம் கிடைக்கதா எடுத்து போடு. பீமன் என்ன பண்றான் பகவதாரத்துல ரொம்ப வசத்தியான ஸ்திதி அப்படிங்கிறான். அர்ஜுனனுக்கு ஒரே பொறாம, ஏண்டா கிருஷ்ணா நான் உன் கூடையே உட்கார்ந்துட்டு இருக்கேன், பொழுது நீக்கும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், பொழுது நீக்கும் உன்னோட பேசிட்டு இருக்கேன், நான் வசதி இல்லையா, அவன் பண்ற ஆராதனை வசத்தியா, அவன் எப்பயோ தாண்டா உன்ன பாக்கறான், ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன்னை பாக்குறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு, அவ்வியார்தான் காரியத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னால என்ன பண்ண, வாடா காமிக்கிறேன் அவனை பத்தி காமிக்கிறேன் வா அப்படிங்கிறால ஐஷின் போற. பீமன் தூங்கி எழுந்துன்னா அவன் பின்னாடியே போறா, பல் தேய்க்கிறான், வாயு கொப்பளிக்கிறான், கிருஷ்ணாங்கிறான், கோவிந்தாங்கிறான், வாயு கொப்பளிக்கிறான், திருப்பி தீர்த்தாமலை போறான், ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரின்னு பாடுறா. அங்க பாடுறா இதெல்லாம் அனுஷ்டான கிரமம், நான் வண்டி பண்ணலையா, நான் பெருசா என்னமோ இது பக்தியா, இது பக்தியா அப்படிங்கிறான். இருடா அப்படிங்கிறான். சங்குஜ கடைசியில சந்தியாந்த முடிவு சங்குஜ கிரகதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரே காட்சாட்சமாம் சரணாகுது. அங்க பாரு கைகூப்பின்னு சொல்றான் பாரு. நானும் தான் சொல்றேன், ஜனம் தான் சொல்றேன். அவனுக்கு மட்டும் மண்டாட்டியா, எனக்கும் மண்டாட்டி தானே, என்ன சொல்லி கொடுத்தது தானே. நான் இன்னைக்குமே ஆத்துக்காரி சொல்றதெல்லாம் கேட்கறேன். ஓ ஆத்துக்காரி சொன்னாதான் பக்திமான, நானும் கேட்கறேனே. பீமன் என்ன வசதி, திருப்பி திருப்பி அவனையே சொல்லிட்டு இருக்க, இல்லடா வசதி தான் காமிக்கிறேன் பேர் அப்படிங்கிறேன். அடுத்தது திருவாராதனம் இஜ்ஜியா போறது. சரி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாமா. ஒரு பாகவதோத்தமன் எப்படி அனுஷ்டானம் பண்றான் பார்க்கணும், ஆச்சாரியன் காலசேவம் பண்றச்சு ஆச்சாரியன் எப்படி அனுஷ்டானம் பண்றான் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம உட்காந்து ஆச்சாரியனுக்கு எதிர்க்கப்ப இப்படி தபஸ்யா உட்காந்துட்டு இப்படி, ஏன்னா சந்தியானத்தில் சொல்லியிருக்கான் அந்த வஸ்திரத்தை போட்டு இப்படி முகத்துக்கு நேரம் வச்சிருந்து பண்ணணும்னு. ஆச்சாரியன் உட்கார்ந்து அவர் மூஞ்சியை மறைச்சிருந்து உட்காந்து நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ரொம்ப அழகமா பண்றதே தெரியக்கூடாது, ஜபம் பண்றதே தெரியக்கூடாது. ஆச்சாரியன் எதிர்க்க அப்படி போத்திட்டு அப்படி ஒழுக்க உட்கார்ந்து ஆச்சாரியன் ஏதான் ஏவல் இட்டா எழுந்து ஓடணும், அப்படி உட்கார்ந்து இருக்கணும். கண்ணை போடிண்டு இத்தனை மாலையை போட்டுண்டு, அவர் 4 மாலை போட்டுனா நான் ஒரு 8 மாலை போட்டுக்கிறேன் போட்டுண்டு, அவர் 12 தினமும் போட்டேன்னா 24 தினமும் போட்டுக்கிறது. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியன்ட்ட அனுஷ்டானத்தை கத்துக்கணும். ஆச்சாரியன் கூட நின்று எப்படி பண்றாரு எப்படி பண்றாரு எப்படி பண்றாரு, அவர் ஏந்துட்டா அவர் ஆச்சமணம் பண்றதுக்கு ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவருக்கு அந்த தீர்த்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணும். கை எப்படி சுத்தமா வச்சுட்டு இருக்கணும். அதுக்காக சுவாமி இதை போய் மூஞ்சிக்கணும்னு இப்படி வச்சுட்டு இருக்க கூடாது. நேரம் அவர் கண்ணதுக்கு தெரியும்படி அப்படி மூஞ்சியில வச்சுட்டு இருக்க கூடாது. அனுஷ்டானம் எம்பெருமான அனுபவிக்கணும், சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியன் பக்கல்ல ஓடி போனமா. அப்படி பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் எனக்கு போதுங்கிறான் எம்பெருமான். பீஷ்மன் ஆராதனம் பண்ண போறான். ஆராதனம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க எங்கேயோ தரதரம் போயின்னு இருக்கானே, இமயமலைக்கு போயிட்டு இருக்கானு நீ என்ன தர தரம் இழுத்துன்னு போயிருந்திருக்கிற கிருஷ்ணா நியாயமா அது ஆய புத்தின் பின்னாடி வா ஐசுன்னு போயிட்டு இருக்கான். அந்த பெரிய மலைக்கு பின்னாடி ஒரு பரந்த சமவெளி, சமவெளி முழுக்க புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு. நின்று இருக்கான் பீமன் அந்த பக்கம் நின்று இருக்கான், இவன் ரெண்டு பேரும் பின்னாடி பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் இப்படி கையெடுக்கிறான், ஏதோ பண்றான், இப்படி இப்படிங்கிறான். நிலா கிருஷ்ணா வசதி வசதிங்கிற ஆவாகனம் பண்றான், அதெல்லாம் எனக்கு தெரியுது. என்ன அந்தரத்துல ஆவாகனம் பண்றானே, ஏ என்ன ஆவாகனம் பண்றான்டா, திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கேன், நான் உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன், உன்னோடயே பேசிட்டு இருக்கேன், நான் என்னவோட அவன் வசதிங்கிற உன் மூஞ்சியை பார்க்காம அங்க உட்காந்துட்டு ஏதோ ஆவாகனங்கிற அதை போய் வசதியா கொண்டாடிட்டு இருக்கேன். அங்க பாரு கை எடுத்து ஏதோ பண்றான் பாரு அப்படின்னா அப்படி வாரி வாரி இறக்குறானா. ஏண்டா ஒரு கையில ஒரு புஷ்பம் மந்திர புஷ்பம் சொல்றான் நன்னா தெரியுது, ஒண்ணும் காணும் கையில, வெறும் கைய தூக்கி தூக்கி இறக்குறான், அதை போய் சொல்றியேடா அப்படிங்கிறேன். கொஞ்சம் நீ எனக்கு பின்னாடிதான் உன்னை இருக்க சொன்னேன், நீ இப்ப என்ன பண்ணிருக்க, முன்னாடி போயிட்ட, கொஞ்சம் திரும்பி என்ன பாரு அப்படிங்கிறானா. திரும்பி பாக்கறான், கிருஷ்ணனே காணும், கிருஷ்ணா நீ எங்க இருக்க, கிருஷ்ணா நீ எங்க இருக்க, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கண்டுபிடிதான், உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கண்டுபிடி. திருப்பி ஒருத்தர் பீமன் என்ன பண்றான் பாரு அப்படிங்கிறான். பீமன் வந்தான் இப்படி இப்படிங்கிறான், என்னன்னா புஷ்பம் வந்து நிறைய சாத்திட்டானா அது மூச்சு முட்டுறதான் எம்பெருமானுக்கு அந்த லெவல் போயிடுதே அப்படிங்கிறதுக்காக கட கட கட கட இந்த திருமுக மண்டலத்தில் இருக்க புஷ்பத்தெல்லாம் கலையறான். திருவாராதனை வேற முடிய போறது, புஷ்பத்தை இருக்கப்படாது எம்பெருமானுக்கு, அது திருமேனியில குத்தும், அந்த வாசனை மூஞ்சி உள்ளுக்குள்ள மூக்குல போய் தொலைக்கும், அப்படி இருக்கப்படாது, பதுசா எம்பெருமானுக்கு இருக்கணும் அப்படிங்கறத கடகட கடகடகடா இருக்கிறான். என் முட்டாள் இப்ப திரும்பி பார்த்து சீக்கிரம் அப்படிங்கிறான். திரும்பி பாக்குறான், திருவமண்டம் தெரியுது, மார்பு தெரியுது, திருக்கைகள் தெரியுது. கிருஷ்ணா இதாண்டா அவன் உபாசனை, நீ என்ன பண்ற, நேரம் போய் 100 ரூபாய் எடுத்து போய் 10 ரூபாய்க்கு ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு சாத்துற, நீ நீ பண்றது பகவத் ஆராதனமா அப்படிங்கிறனா சாஷ்டாங்கம் அப்படி எம்பெருமான் எம்பெருமான பார்த்து சேர்ச்சானா பத்திரம் தோயும். எனக்கு இந்த மாதிரி மனசுல மனசு ரீதியா அவன் என்ன பண்றான், அந்த சமவெளியில போனா நிறைய புஷ்பங்கள் இருக்கு, இத்தனையும் உட்காந்து பறிச்சுன்றா நாழி ஆகும், அப்படியே மனசுல தியானம் பண்றான், அத்தனையும் பறிக்கிற மாதிரி இத்தனையும் என் கிருஷ்ணனுக்கு அப்படி வாரி அணைச்சு எடுக்கிறான். எடுத்து அப்படி எம்பெருமானுக்கு சேர்க்கறான், அது வந்து ஒவ்வொரு இடமா வாரி அணைக்கிறான், அணைச்சு அணைச்சு சேர்த்தேதான் எம்பெருமானுக்கு அப்படி புஷ்ப யாகமா போயிடுது. அதனால இன்னைக்கு எங்கேயும் புஷ்பா யாகம் நடந்ததுன்னா விடாம போயிருவோம், நம்ம கையிலேருந்து ஒரு 10 ரூபாயான்னு ஆச்சாரம் சொன்னாங்க 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது, 100 ரூபாய் 1000 ரூபாய் நம்மளால என்ன முடியுதோ கொண்டு போய் சேர்த்துடணும். அவர் தான் சொன்னேன் உபன்யாசத்துல 10 ரூபாய் அது போதும், நன்னா போதும், நிறையா கூடாது, எம்பெருமானுக்கு நிறையா பண்ணிட்டா என்ன பண்றது, இருக்கிறதுலாம் செலவிஞ்சப்படுமே. பத்திரந்தோயம் ஆராதனை கிரமத்தை இங்க காமிச்சு கொடுக்கறால கீழ்வானம் வல்லன் தருமை செறிவேடு மைவான் பரந்தனஹான் மேற்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்மாழ்வார் எழுப்புறான இந்த பாசுரத்தை மூலமான திருநாங்கூர் ரகசியம்னு 12 தீவ கருட சேவை நடக்கும் திருநாங்கூர்ல. எம்பெருமான் எப்படி ஆராதனை பண்ணணும்னா இப்படிலாம் ஆராதம் பண்ணக்கூடாது. பொழுதுனைக்கு எம்பெருமானை சேவிச்சு சேவிச்சு சேவிச்சு அந்த வீதியில் இருக்கிறதுனால அந்த உத்தரவீதியில் அந்த உத்தரவீதியில் வந்த ஒரு சுகிருதம் என்னன்னா எம்பெருமானோட அனுகிரகம் பரம அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். திருஷ்டியில விரண சேவிச்சு சேவிச்சு ஆத்துக்காரி சொல்ற ஆழ்வார்லாம் சொல்லியிருக்கா, ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா, எம்பெருமான் எதை பிரார்த்திச்சாலும் கொடுப்பான, எதையா பிரார்த்திச்சுன்னு எனக்கு வாங்கி கொடுங்க, கரட்டு சேவையில் சொல்லியிருக்கா, பெரியவாள் சொல்லியிருக்கா, இந்த தர்ஷனம் போய் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறாலாம். இவனுக்கா ஒன்றும் புரியல, எம்பெருமான் போய் என்ன கேட்கறது என்ன கேட்கறது என்ன கேட்கறதுன்னு தெரியலையே. ஏன்னா குச்சேலன் மாதிரி இவனுக்கு எப்போதுமே எல்லாம் நிரதிசயமா இருக்கு, போதும் போதுங்கிற எண்ணம் அங்கே ஒன்றும் இல்லை, நிரதிசயமா இருக்கு போதும் போதும் நிறைய பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆத்துக்காரி இங்க பின்னாடி இருப்புல குத்தின்னு இருக்க. சரி ஆத்துக்காரிக்க சரி பெருமா ஹெல்டாடி வாசல்ல போய் தட்டு கொடுத்தானோ சீக்கிரம் சொல்லித்தோனே, என்ன வேணும் என்னதான் வேணும் சொல்லு, நீயே சொல்லு, நான் போய் கட்டுறேன். தேயாத துடைப்பமும் உடையாத பானையும் அப்படின்னு சொன்னாலாம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெருக்கி பெருக்கி பெருக்கி பெருக்கி வழக்கமா தேவைப்படுது, அடிக்கடி தான் வாங்குறோம், கன்சம்ஷன் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி பானை வடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன், அமாவாசைக்கு அப்புறம் அது உபயோகப்படுத்துறது இல்லை. பானையில தான் தெளி பண்ணி சாப்பிடணும். அந்த பானை அமாவாசைக்கு அப்புறம் அதுக்கு விழுப்பு வந்துடுது. ஒரு பருவத்துக்கு தான் அது உபயோகப்படும், அடுத்தது புதுசு வாங்கிக்கணுமா. விழுப்போட போய் அந்த பானையை தொடக்கூடாது. முதல் நாள் உபயோகப்படுத்திட்டோம்னா மறுநாள் விழுப்போட போய் தொடக்கூடாது. அதனால ராத்திரியே அதை சுத்தமாக அலம்பி வச்சிருவா. மறுநாள் காலத்தால் தீர்த்தாமடித்து தான் போய் தொடுவார். அந்த மாதிரி பானை இல்லை, சட்டிப்பானைக்கு அந்த ஒரு விசேஷம். அதனால இவன் என்ன பண்றா, இவளுக்கு பானை அடிக்கடி உடஞ்சு போறது, மாசத்துக்கு ரெண்டு பானை வாங்குறதே எனக்கு கட்டுப்படியல. அவளுக்கு கட்டுப்படியால ரெண்டு தொடப்பா வாங்குறதுக்கு அவளுக்கு கட்டுப்படியால. அது ரெண்டையும் கேளு அப்படின்னாலாம். எப்ப ஏற்பட்டதான வசத்தியா கருட சேவலை எம்பெருமான் வரா, அவன்கிட்ட போய் மாசத்துல பட்ஜெட்ல இதெல்லாம் இடிக்கிறதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி அவன்லாம் அப்படி சொல்ற. நான் அப்படி கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்பேன், நான் எங்க ஆத்துக்காரிக்கு ஷாம்பு கேட்பேன். இப்ப ஸ்திதி அப்படிதான். அந்த மாதிரி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் மகுலாவரண பாஸ்கரம் அப்படி ஆறாமது ஆழ்வான எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வார் என்ற எத்தனை பாசுரங்கள் எல்லாரும் வஞ்சனை இல்லாம வாங்கிட்டேங்க. எம் பக்திக்கு அனுசரணையா ஒத்தரும் ஒரு காரியத்தை பண்ண மாட்டேங்கிறேன் வெய்யறான ஆழ்வார். ஆறாமுதே அடியேனுள்ளம் நின்பால் அன்பாயம் நீராய் அலைந்து கரையை உருத்துகின்ற நெடுமாலே சீரார் சன்னல் கவரி வீசும் செழுநீ திருக்குடந்த ஏறால் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் அம்மானே. ஆழ்வாரே வாஸ்தவந்தான், நேற்றுக்கு அந்த பெருமாள் வசித்து வந்தீர், இப்ப வாழ்த்திரீரே, எனக்கு பயமா இருக்கு. ஒய் நீர் அழகா இருக்கீர் சொல்லி இருக்க, சரி சரி நன்னா சொல்லும் கேட்டுட்டே இருக்கேன். ஜாமனு கண்ண முடியும் இப்படி கேட்டுட்டு இருக்கானா, வாயழகர் அந்த எம்பெருமான சேவிக்க சேவிக்க சேவிக்க சேவிக்க அவ்வளவு அழகு ஆறாமுதான். ஆறாமுதான் அழகா, உற்சவமேனி அழகா, அப்படி சிலாமேனி மூலமூர்த்தி அழகான் பார்த்தோம்னா அதை பார்க்கச்சே அதுதான் அழகு, திரும்பி இதை பார்த்தா இதுதான் அழகு, அதை பார்க்கச்சே அதுதான் அழகு. அப்படி கண்ணத்தை கிள்ளி புருஷனா இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துடணும் போல தோணும். அப்படி கண்ணங்கள், வஞ்சனை இல்லாம கண்ணங்கள். அதே மாதிரி ஆறாமுதான பார்த்தாவே வாரி சுனித்து அணைச்சு பக்தர் கொஞ்சம் அந்த பக்கம் நடந்தா அவனை திருடுறது, நம்மளே ஆத்துக்கத்தும் போயிடலாம் போல இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, ஐயோ உட்கார்ந்து ஆசை தீர அனுபவிக்கலாம் போல இருக்கேன். அவ்வளவு அழகா எம்பெருமான் நம்பெருமான், அவனுக்கு ஒரே சௌக்கியம். ஆழ்வார் எப்படி கொண்டாரு, ஆழ்வார் எப்படி கொண்டு வெய்ய ஆரம்பிச்சிட்டார். கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகன் மற்றின்றேன் வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையாது உனது பாரம் ஒருங்க பிடித்து போத விசையே. திடீர்னு ஆழ்வார் சொன்னவொன்னு அவனுக்கு எல்லாம் திக்கிச்சு விக்கிச்சு போயிடுது. என்ன சொல்றேன் சுவாமி, கலைவாய் துன்பம் உனக்கு என்னடா குறை, இப்படி ஜம்முன்னு பஜனை பண்ணிட்டு இருக்கியே, போதும் இந்த விதி வேண்டாம், எனக்கு நித்திய உபூதி தான் வேணும். கலைவாய் திம்பம் கலையா தொழிவாய், அப்புறம் மற்ற பெருமாள்லாம் என்ன வைவார், நீனும் மங்களாசாசனம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நீ முழுச அந்த பத்தை முடிச்சுறேன், அப்புறம் யோஜனை பண்ணல. பத்துடை அடியவருக்கு எளியவன் எம்பெருமான், அப்ப என்ன பண்றேன், பத்து வாசத்துல முடிச்சிருவோம் அப்புறம் பாக்குறேன் அப்படிங்கிறான. நீ துன்பத்தை கலைஞ்சா எனக்கு என்ன, கலையாட்டி எனக்கு என்ன, வாராய் வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தையாய் ஆறா அமுதா அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என ஆண்டாய் தெருக்குடந்த யூரா உனக்கு ஆட்பட்டும் இன்னும் முழுவேலோ அடியேன் அப்படின்னு அப்படி எம்பெருமான் திருவிவாதத்துல வந்து சரணாகதியை பண்றார். ஆறாமுதாழ்வன் அவசியம் உமக்கு காமிச்சு கொடுக்கிறேங்கிறானா, என்னத்தை காமிச்சு கொடுக்கிறேன், சூழ்விழும் பனிமுகள் தூரியம் முழைக்கின சூழ்கடலை திரை கையெடுத்தாடின ஏழ்விழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே. ஆழ்வாரு என்னோட வரும் பரமத்துக்கு, நான் அழிச்சும் போறேன், நீர் ஒத்தரதே நிதர்சனமா காண போறீர், இதே ஸ்திதியில அழிச்சும் போறேன் வரும்னு அப்படி கைப்பிடிச்சு ஆறாமுதாரன் அழிச்சுன்னு போறானாம். நன்னீர் முகில் பூரண பொற்படம் பூரித்து நீரணி கடைகள் நின்றதிர்ந்தன நெடுவரை தோரணம் நிறைத்து முனிவர்கள் வழியது வைகுந்தன் நின்று வந்ததிரேன்னு. வைகுந்தத்துக்கு வழிதான், வைகுந்தத்துக்கு வழிதான் இது அப்படின்னு எல்லாரும் அப்படி பூர்ணகுமரத்துன்னு ரிஷிகள்லாம் நின்று இருக்கலாம். தேவாதி தேவர்கள் தேவதா சரோ 33 கோடி தேவர்கள் அப்படி நின்று இருக்கா. கீதங்கள் பாடினர் கிண்ணர் அருகர்கள் மடந்த ஏர்வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் தோத்திரம் சொல்லினர். சுவாமி தேசிகனோட சோஸ்தனம் சொல்ல சொல்ல பாருங்க, வைகுண்டத்துக்கு போற வழியில சோஸ்தனம் தான் சொல்றாளாம். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அவெல்லாம் சொல்றது அப்ப கேட்குமோ கேட்காதோ நமக்கு தெரியுமோ தெரியாதோ. இப்ப நிதர்சனத்துல சுவாமி தேசிகன் சீசூத்தியில அனுசந்தானம் பண்ணி சொல்லி சொல்லி கேளுங்கோ, நீங்களும் சொல்லுங்க, மற்றவா சொல்லியும் கேளுங்க என்பதாக. அப்படி ஐசும் போறான் எம்பெருமான் பாடுறா, இப்படி வசதியா இருக்கு வசதியா இருக்கு. வைகுந்தம் புகதலும் வாசலில் வானவர் வைகுந்த தமிதர் யமதிடம் புகதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுது மன்னவர் விதியே ஐசின் போய் தாண்டா என்னோட திருவாமணி மண்டபம் அப்படி காமிச்சு கொடுக்கிறார். ஆழ்வார் பார்க்கிறார், சுவாமி நித்திய விபூதி நேர் இப்ப இங்க உட்காந்து இருக்கிற இங்க காமிச்சு கொடுக்கிறீர என்ன திருமாவணி மண்டம் பாடுற? ஆமா திருமாவணி மண்டம் தான். ஆமா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அத்தியன உற்சவம் நடந்துருக்கு. இப்ப யாருன்னா அங்க இருந்து இங்க ஒன்னா கூட்டின் போக முடியும்? இங்கவா அத்தியன உற்சவத்துக்கு வா, எப்படி நன்னா சேவி உனக்கும் மரியாதை பண்றேன். இங்க இருக்கிறது என்ன ஆயிரங்கால் மண்டபம் இல்லடா, உள்ள நன்னா பாரு திருமாவணி மண்டபம் உள்ள யார் இருக்க? ரங்கராஜன், இவன் தான் வைகுண்டநாதன், வேற யாரும் இல்ல. காமிச்சு கொடுக்கறான் ஆபாபுதாழ்வன். அப்படி அவாவரச்சு அரியை அழனை அழனை அகற்றி அவாவற்று விடுபெற்ற குருகோச்சடகவன் சொன்னார், அவாவிலந்தாதிகார் இவையாயிரம் முடிந்து அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்து. இந்த பத்து பாசுரத்தை சொன்னார், பிறந்தார் உயர்ந்து எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஆச்சாரிய கிருபாகடாட்சம் கிடைச்சு அப்படி வசத்தியான ஸ்திதி கிடைக்கும்னு அப்படி காமிச்சு கொடுக்கிறானாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலரவேல் கண்ணுளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்தருவாய் மாமியர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவடோ அனந்தலோ யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நமம்பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாயின. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும். வசத்தியான ஒரு கன்னிகை எழுப்புறாளாம் இங்க. தூமணி மாடத்து இத்தனை நாள் கீழே இருக்கிறவரை எழுப்பினா இப்ப யாருக்கான உபரிகையில் இருக்க அழுத்த ஸ்திதியில் இருக்காளாம் அவரை எழுப்புறாளாம். தூமணி மாடத்து வசத்தியா இருக்கா எங்க? இப்பதான் ஆழ்வார காமிச்சோமோ வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அந்த மாதிரி வசத்தியா வைகுந்தத்தில் இருக்கிற ஒரு பாவையை எழுப்புறான். ஏன்னா அவ தான் கைப்பிடிச்சு வச்சுன்னு போவா. எல்லாருக்கும் ஆறாமது ஆழ் 800 ரூபானு அவர் ஆழ்வார், அவன் ஆழ்வான் வந்தார். நமக்கெல்லாம் எங்க சாமியம் வரப்போறது? ஏதாவது ஒரு சாமியம் வேணுமா இல்லையா? எம்பெருமான் வரதுக்கு ஏதாவது ஒரு சாமியம் வேணும், சக்கியமா வேணும். நம்ம என்ன அர்ஜுனன் மாதிரியான எல்லாம் தெரிஞ்சதானே? ஒன்னும் தெரியாது நமக்கு. தூமணி மாடத்து அப்படி வசத்தியான மாடத்துல இருக்க ஹே பாவையே தூபம் கமழ துயில் அனமேல் கண் வளரும். அப்படி கந்தம் கமழும் அப்படி அப்படி அகிர்புகையெல்லாம் அங்க வீசின்னு இருக்கான். வசத்தியான அம்சத்தோலிகா மஞ்சத்துல அப்படி உறங்கின்னு இருக்கான். சுற்றும் விளக்கெரிய, ஒரு விளக்கு தான் வச்சிருக்கா, சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடமாது. என்ன அப்படின்னா முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து அப்படி எல்லாம் செவுத்துக்குள்ள அவன் பணக்காரனாவும். அதனால எல்லாத்தையும் அப்படி பதிச்சு பதிச்சு பதிச்சு பதிச்சு வச்சிருக்கா அதுல இந்த மாடம் ஃபுல்லும். அதனால என்ன இருக்கு, ஒரு விளக்கு ஏத்தினா போதும் அந்த இடம் ஃபுல்லும். ஒரு கண்ணாடி அறைக்குள்ள ஒரு விளக்கு வச்சா எப்படி இருக்குமோ பிரகாசம் அந்த ரீதியில அங்க தூமணி மாடத்து வசத்தியா இருக்கான். தூபம் கமழ துயிலன மேல் கண்வரும் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்ந்திரவாய். மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுற என்ன அப்படின்னா ஒரு வசத்தியான ஸ்திதி. எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம பொதுவா கூப்பிடுறச்சே வாடா என் ராஜா அப்படின்னு கூப்பிடுறோமோ நம்ம குழந்தைகள்லாம் அந்த மாதிரி. அப்படி கூப்பிட்டா என்ன பண்ணும் அந்த குழந்தை? நீ என்ன சொன்னாலும் கேட்கும். ஒரு குழந்தைய வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைய நம்ம ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா வாடாய ராஜா என் கண்ணு குட்டியே அப்படி சோசனம் பண்ணும். சோசனம் பண்ணா அதுக்கு உச்சி குளிர்ந்து போகும். அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமா இருந்தாலும் போயிட்டு வரும். இல்லாட்டி என்ன சொல்லும், சும்மா இருமா நான் டேவை பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு பழப்பு இல்லையா வேற வேலை இல்லையா, டேய் தத்துரும் ஏந்துருவா சீக்கிரம் அந்த முனக்கடையில போய் சீக்கிரம் வந்து வந்தேன்னா 8 மணிக்கு உனக்கு சோறு குட்டி அனுப்பணும்டா வாடா. இவ்வளவு வசதி வச்சா அது என்ன பண்ணுது? அட போமா உனக்கு வேற வேலை, உங்க அம்மா மாதிரியே இருக்கியே நீயும், உங்க அம்மாவை போய் கத்துக்கோ, உன் பிள்ளை எப்படி வளர்த்தான் பாத்துக்கோ. யார அப்பா சொல்றான், உன் பிள்ளை எப்படி வளர்த்தான் பாத்துக்கோ. நீ என்ன வளர்த்துட்டு இருக்கியே, நான் உட்காந்து எவ்வளவு முக்கியமா காரியம் பண்ணிட்டு இருக்கேன், டேப்ல விளையாண்டுருக்குது காலங்காத்தால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, அதுதான் நடக்குமா அப்படி? எம்பெருமான் வாடா ராஜாங்கிற மாதிரி சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. அப்படி மாமான் மகளேன்னு உரிமையோட கூப்பிடுறாளாம் வசத்தியா. மாமீர் அவளை எழுப்பீரோ, மணிக்கதவன் தாழ்ந்தருவாய், அம்மாடி மணிக்கதவன் தாழ்ந்தருவாயும் கூப்பிடுறா. இங்கிருந்து கீழேந்து அவ சொல்றா, நான் தூக்க கலகத்துல இருக்கேன், எழுந்தேன்னா ஒரே வெளிச்சமா இருக்கும், என் காதுல என்ன சொன்னாலும் கேட்கற மாட்டேங்கிற, இந்த இடத்துல தான் படுத்துக்கணும், இந்த இடத்துல தான் படுத்துக்கணும், ஏன்னா கிருஷ்ணன் வந்தா கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஆனா இவளுக்கு என்ன ஆறுது, கிருஷ்ணன் கருப்பு எப்படி இருந்தாலும் தெரியாது, இருட்டுல ஏதோ நிழல் வந்துட்டு போறதுன்னு நினைச்சிருப்பா, நிழல் நினைச்சிட்டு இருப்பா, வெளிச்சத்துல ஏதோ நிழல் தான் தெரியுது, கிருஷ்ணன் இன்னும் கிருஷ்ணன் இன்னும் கீழே உட்காந்துட்டு இருப்பாளாம். சினிமா எல்லாம் காப்பிக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணா, பக்கத்துல பைப் சர சர சரசன் பைப் மேலேயே எங்க உள்ள போயிடுவான். அந்த மாதிரி மாடத்துல அவன் பின்னாடி கொல்ல பக்கம் வழியாவோ பக்கத்தாத்து மாடியிலேருந்து தொப்புன்னு குச்சின்னு உள்ள போயிடுவான். அந்த ஒரு ஸ்திதி எம்பெருமான அணைச்சு அணைச்சு அணைச்சு அணைச்சு என்ன ஆறுது, தூபம் கமழ தூபம்லாம் ஒண்ணு ஏத்தல, எம்பெருமான் வந்திருக்கான் அங்க ஆராதனமாயி அகிர்புகையோட இங்க வந்திருக்கான் எம்பெருமான், அந்த அகிர்புக வாசனை இங்க அரைச்சுட்டு இருக்கான் அப்படி வசத்தியா. மாமீர் அவளை எழுப்பீரோ, உள்ளுக்குலேருந்து அவ அம்மா குரல் கொடுக்குறா, ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம், இத்தனை குழந்தைகள் வந்து கூப்பிடுறது, நேற்றுக்கு என்ன சொன்ன, நான் முன்னாடி போய் எல்லாரும் காரியம் பண்ணணும், அவளுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உட்காந்து தூங்கிட்டு இருக்கேடி அப்படின்னா, என்னன்னா நிறைய காரியம் பண்ணலாம், செக்ரட்டரி பிரசிடண்ட் வரிசையா சொல்லிட்டு இருப்பா, கீழே ஒரு பெரிய பதவி இருக்கும், இவெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு இது அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் ஓடியாரி ஓடியாரி ஓடியாரி ஓடியாரி காரியத்தை பண்ணுவான். ஸ்டேஜில் உட்காரச்சே இதுக்குன்னு ஒருத்தர் கூப்பிடான், எங்க செக்ரட்டரி எங்க செக்ரட்டரி எங்க, என்னடா அது உட்காந்து இருக்கனுக்கு, இது வேற இந்த செக்ரட்டரி கூப்பிட்டு தான் வரணுமா, இவ்வளவு காரியத்தை யார் பண்றது, இத்தனை காரியத்தை பண்ணிட்டு அங்க வாசல இன்னொரு காரியத்துக்காக ஓடி இருப்பார், அப்பதான் அவருக்கு ஆனர் பண்றதுக்காக கூப்பிடுவா, விழுந்தேஷன் ஓடி விடுவார் பாவம். அந்த மாதிரி காரியம் பண்றவளுக்கு அவ எல்லாம் ரெடி பண்ணிட்டா, எல்லா குழந்தைகளுக்கும் நாளைக்கு என்னென்ன பத்ததி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ ஆத்துக்கு படுத்துக்க வரச்சையே மணி 2:30 மூணு மணிக்கு எழுந்துக்கணும், படுத்துட்டா எங்க தூங்குறது எங்க எழுந்துக்கிறது, இதுங்கெல்லாம் வந்துருத்துங்க, இதுங்களுக்கு என்ன ராத்திரி எல்லாத்தையும் சொன்னோன்னா இதெல்லாம் தூங்கிடுதுங்க, ராத்திரியே தூங்கிடுது வந்துருத்துங்க எல்லாம், இவனால எழுந்துக்க முடியலையாம். மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மாடி அவளை எழுப்பு, அது பாரு தூங்கவும் இல்லை மூச்சுன்னு பதில் சொல்றா, எழுந்து வரமாட்டேங்கிறாளே, முடியல அனுபவம் எம்பெருமான் அனுபவம், ஆற ஆற தழுவி ஏந்தி உன்னை யாரே போக சொன்ன இந்த காரியத்துக்கெல்லாம், மத்தவா பாத்துக்க மாட்டாளா, எனக்கு நீ வேணும் இல்லையா, நான் வெறும் படுக்கையில உழந்துட்டு இருக்கேன், நீ இருக்க நினைச்சு தரானிய கட்டி பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு என்னடி தலையெழுது அப்படின்னு அவளை பாத்தி கேட்கிறானா, இல்ல கோச்சுக்காதா, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் என்ன பண்றது, எல்லாம் உனக்காக தான் பண்ணேன், இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண வேண்டாமா, சொல்லு அங்கே பிரசிடன்ட் கோச்சுப்பார், என்ன நீங்க எல்லாம் வர வேண்டாமா காரியத்துக்கு அப்படின்னா, அவர் சொல்லிட்டு போயிடு, வேற காரியம் பண்ண வேண்டாமா எல்லாரும் அந்த ரீதியில, அப்புறம் என்ன பண்றது, கோச்சுக்காங்க கோச்சுக்கோ, தயவு செஞ்சு கோச்சுக்காதுங்க, வாங்கோ நீங்க தான் முன்னாடி நிற்கணும், ப்ரொசைட் பண்ணணும், வாங்கோ நில்லுங்கோ, நாங்க இல்ல நாங்க பின்னாடி சுத்தவட்டாவது தான் காரியம் பண்ணணும் அப்படின்னு அழைக்கிறாலும். அந்த மாதிரி மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்தருவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள் தான் உண்மையோ அன்று செவரோ அனந்தலோ எம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமீர் அவளை எழுப்பீரோ, அவ கூப்பிடுறாங்க, உடனே மாமியை பிடிச்சுட்டான், அம்மா தாயே உன் குழந்தைய எழுப்படி, எத்தனை நேரம் தானே நாங்களை கூட்டுன் இருக்குது, பொழுது பும்மால ஒடிஞ்சிட போறது, பொழுது ஒடிஞ்சா பொழுது ஒடிஞ்சா என்னடி, இப்ப என்னடி அவசரம், ராத்திரி ஃபுல்லும் கொட்டை அடைச்ச இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், பொழுது எப்ப விடியது பொழுது எப்ப விடியதுன்னு பார்த்துட்டே இருப்பான, மத்தினால் ஓசப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ, அந்த அரவம் கேட்டதுன்னா போச்சுனா அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து சலன் சல சல சல சலன் சத்தம் கேட்டுதுனா போதுமா, தூக்கம் முடிச்சிடும், ஆஹா தயிர கடையை ஆரம்பிச்சுட்டாலே நம்ம உடைக்கணுமே, மோரா போச்சுன்னா உடஞ்சி என்ன பிரயோஜனம், கெட்டி தயிரா அப்படி உடையணும், அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அப்படியே சரிஞ்சு விழும், நம்ம ஊர் தயிர் இல்ல இது, கோவர்த்தனத்தோட தயிர் எப்படி இருக்குன்னா மலையாவே பானையிலேருந்து உடைச்சாலும் அப்படி அப்படி பானையா நிற்கும், பானை சுத்தி எல்லாம் உடஞ்சு கீழே விழுந்துரும், தயிர் மட்டும் அப்படி பானை மாதிரி இருக்குமா ரொம்ப அழகா இருக்கும், அதுலேருந்து எடுத்து சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசையா, தயிர் குடத்திலேருந்து தயிர் மண்பானை குடத்திலேருந்து சாப்பிடணும்னு ஆசை இல்லை எம்பெருமானுக்கு, தயிரே குடமா இருக்கும், அதுக்குள்ள கை விட்டு எடுத்து எடுத்து வாரி விழுங்கி வெண்ணெய் விழுங்கின்னு அப்படி சாப்பிடணுமா, அவ்வளோ ஆசையா, ஐயோ சலன் சலன் என்று சத்தம் கேட்கறதே சத்தம் கேட்கறதே ஐயோயோ ஐயோயோ அடிச்சுக்கிறான், ஏன் நான் இவனுக்கு உடைக்கிறதுக்கு போச்சே சான்ஸ், எத்தனை பேர் தயிர் கடை ஆரம்பிச்சுட்டாலோ தெரியலையே, ஹெவி லாஸ் அவனுக்கு, இன்னைக்கு எத்தனை பானை உடைக்கணும் டார்கெட் வச்சிருப்பான், ஒவ்வொரு நாளைக்கும் அதுல டிக் பண்ணி வச்சுப்பான் டார்கெட்டு, அந்த மாதிரி எம்பெருமான் அப்படி வசத்தியா எழுந்து ஓடி வந்து அடுத்த காரியத்துக்கு ஆரம்பிச்சிருவாண்டி, எங்க அப்பா அம்மா வேற விரதத்தை முடிச்சுடும், சீக்கிரம் வந்துரும், தயிர் கடையத்துக்கு வா, வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு போகணும் சொல்லியிருக்கா, எழுந்து வாடியும் கூப்பிடறாளாம். உடனே அம்மாசுக்கு அம்மாக்காரி சொல்றேன், ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அம்மாக்காரியை பார்த்து கேட்கிறான், யாரா அவருக்கு மந்திர பொடி போட்டாளா அம்மான் பொடி போட்டாளான்னு சொல்லுவான். அந்த காலத்துலாம் என்னன்னா, கிருஷ்ணன் வந்துட்டு போனானா, நீ ஏந்து போனாதானே அவெல்லாம் காரியத்தை பண்ணுவா, நீ ஏந்து போகாத, எனக்கு நிதானமா இன்னைக்கு பானை உடைக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, நீ எழுந்து போகாதேன்னு சொல்லி அவள் தட்டி செல்லமா கணத்துல தட்டு தட்டுவான். ஐயோ குழந்தை, நம்ம குழந்தை இருக்கு, என்ன பண்றது, விழுந்துருச்சுன்னு ஓடிடும், நமக்கு அது பண்ணதை பார்த்தா ஆத்திரம் அப்படி இருக்கும், பக்கத்துல வரட்டும், பிச்சு உதறி போடும் இன்னைக்கு, இந்த குழந்தைய தோல் உரிச்சாதான் இன்னைக்கு புத்தி வரும் அப்படின்னு தோணும். அப்படி ரொம்ப கடிச்சிருந்து ஏன்னா அதை பார்த்தா மூடெல்லாம் மாறிபடும். அதனால இப்படி ஸ்டெப்பா அப்படி உட்காந்துட்டு கோபத்தை நன்னா வரவழைச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பான், கோமுன்னு உட்காந்துட்டு இருப்பான். அது இங்கேருந்து உத்து ஊத்து பார்க்கும், என்ன பண்றா அம்மா, என்ன பண்றா அம்மான்னு, அம்மா அப்படி உட்காந்துட்டு இருப்பா, அம்மா அப்படிங்கும். ஓ அம்மாவுக்கு கோபம் தெரிஞ்சிருந்தது, என்ன பண்ணும், இப்படி திரும்பி இருந்தாலும் நான் அப்படியே பின்னாடி போய் பட்டுன்னு பலான்னு கன்னத்துல ஒரு ஆடும், ஐயோ வலி தாங்கல, இப்போ நல்லா விஷமம் பண்ணு, நன்னா விஷமம் பண்ணு, ஈன்னு ஒரு சிரிப்பு இருக்கும் போதும். முத்து பவளவாய், அப்படி அந்த பவளவாய பார்த்த உடனே அந்த சங்கம் வைத்து அந்த அதரம் வேணுகானம் பண்ணி ஓசை பண்ணி ஓசை பண்ணி அந்த வேணு பட்டு பட்டு ஒரு ரேக, இதெல்லாம் பார்த்தா அப்படியே மயங்கி விழணுமா, ஓசை மட்டும் கேட்க வேண்டாம், அந்த ஸ்திதியை பார்த்தாலே மயங்கி விழணும் எம்பெருமான். அப்படி கிருஷ்ணனை பார்த்தோன்னா வாரி அணைச்சு நல்ல தோல் உரிக்கணும்னு நினைச்சவ என்ன பண்ணா, நம்மாத்து வந்து அப்படிதான், நம்மாத்து குழந்தையே இப்படி பண்றச்சே கிருஷ்ணன் எப்படி பண்ணுவான், அவனோட சேஷிதங்கள்லாம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் குழந்தை அவனும் குழந்தை நன்னா பேத்துக்கணும், நிறைய பேத்துக்கோங்க, ஒண்ணு இல்லை, எம்பெருமான் காப்பாத்துவான், நம்ம காப்பாத்துறோமாண்ணே, நம்ம எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியும், நம்ம என்னதான் நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு போ, அவன் ஒண்ணு வருவான், பெரிய இன்ஜினியர் ஆனும் அவன் சிஸ்டம் அனலைஸ் ஆகும், இல்ல அவன் கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளானும் கார் மெக்கானிக்கல்ல பெரிய ஆளா வருவான். டேய் வேண்டாண்டா, அதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு தெரியாது, எனக்கு எதை பிடிச்சிருக்கோ நான் பாத்துக்கிறேன். கடைசியில் அவன் ஒரு ஃபேக்டரி வச்சுட்டு ஒரு புதுசா கண்டுபிடிச்சிட்டு அப்படி இருப்பானா, அந்த மாதிரி ரீதியில. அந்த மாதிரி எம்பெருமான், ஊமையோ அன்று செவடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமா என் மாதவன் வைகுந்தர் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர. அவ அம்மா சொல்றான், அவ ஏந்துக்க மாட்டாரி, அவ ஏந்துக்க மாட்டேன், அப்ப அவ தள்ள தண்ணியை கொட்டுங்கோ, அதுக்கும் ஏந்துக்க மாட்டா, ஏன்னா எருமை சிறு வீடு, அவசல அவ எருமை கண்டு குட்டி மாதிரி ஏந்துக்க மாட்டான், ஏன்னா எம்பெருமானோட பகவத் நீராட்டத்துல தலைச்சிருக்கா, இந்த சாதாரண பிரகிருதி விசேஷத்துல இருக்க தீர்த்தம் அவளை ஒன்னும் பண்ணாது. பிரகலாதனுக்கு எப்படி நெருப்புல போட்டான் ஒன்னாலேயோ, கல்லிலேருந்து மலையிலேருந்து உருட்டி விட்டான் ஒன்னாலயோ, கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டான் ஒன்னாலயோ, அது மாதிரி அவளுக்கு ஒன்னும் ஆகாதிரி. ஐயோ அபசாரப்பட்டோமே அபசாரப்பட்டோமே, நாங்க இங்கே சேவிக்கிறோம் 500,000 கண்ணீரும் அப்படி சேவிக்கிறானா, இப்பேற்பட்ட தலைவியா நமக்கு அப்படின்னு சேவிக்கிற அத்தனை பேரும், அம்மாடி அவளை எழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படிங்கிறான். மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவம் நவீன்று உட்கார்ந்து சரஸ்நாமம் சொல்ல ஆரம்பிங்கோ, ஓடி வந்துருவா, கோவிந்தா கேசவா மாதவா அப்படின்னு பஜன் பண்ண ஆரம்பிச்சிருங்கோ, நான் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் வந்து நிப்பா பாருங்க அப்படிங்கிறாலாம். அந்த மாதிரி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கடிய தூபம் கமழ துயரன மேல் கண் வளரும், எப்ப ஏற்பட்டதான வசத்தியான இந்த பாவையை எழுப்பினாலாம், நோற்று சுவக்கும் புகின் ரம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் திரவாதான் நாற்று துழாய்மடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரம் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்வி இந்த கும்பகர்ணம் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றாளந்துடையாயரின் கலமே தேற்றமாய் வந்து திரவேலுரும்பாவாய். ஏம பெருந்துயில் முதல் பாசுரத்துல, அந்த மாதிரி அடுத்த பாசுரத்திலையும் பெருந்துயில், பெருந்துயில்னா சுஷுப்தி என்பதாக நிஜமான தூக்கம் இல்ல, அந்த எம்பெருமானோட பகவத் சம்பந்தத்தோட கலந்து குணாதிசயங்களை அனுபவிக்கிறோம் ஒரு ஸ்திதி, அந்த ஸ்திதி கிடைக்கும் என்பதாக அடுத்த பாசுரத்திலையும், இந்த பாசுரத்தில் அதுக்கு ஒரு வழியை காண்பித்து அடுத்த பாசுரத்தில் அதை நமக்கு அப்படி சாசனம் பண்ணித்தர திருப்பாவை என்பதான சக்தியான இந்த கிரந்தத்தை கோதான் ஆட்சியார் நமக்கு கொடுத்துருக்கா. ஏதோ அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல பண்ண புண்ணியம் தான் நீங்க உட்கார்ந்து கேட்டுருக்கோம். அது எல்லாருக்கும் சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்றேனோ ருசிக்கும்படியே சொல்றேனோ ரசனையா சொல்றேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ருசி தேவையில்லை. இந்த கிருஷ்ணா கோவிந்தா காதல விழுந்தாலே போகும், நல்ல ஸ்திதி கிடைக்கும். சுவாமி சொல்லி கரையேத்தணுங்கிறது கிடையாது. உபன்யாசக அப்படி ரசமா ரசமா சொல்லிதான் கடத்தேறணுங்கிறது கிடையாது. இந்த கோவிந்தா கேசவ மாதவாங்கிற இந்த ஸ்திதி, இந்த நாமம் பல்கி பெருகி நமக்கு வசந்ததான் அந்த பிரம்மானந்தத்தை கொடுக்கும் என்பதற்காக தான் இங்க நம்மாழ்வாரை எழுப்பி நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கா தாயார். அந்த ரீதியில திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய 143 வைத்தால் வாழிய உயரங்கே கன்னி உகந்தளித்தால் வாழிய மறுவாறும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழிய கோதா திருவடிகளே சுரணம்.